రామానుజదయాపాత్రం జ్ఞాన వైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం వసయిల్ నాన్మరైగెడుత్త అమ్మలరయర్కరుళీ முன்பறிமுகமாய் இசை கொள்வேத நூல் என்று வைபயந்தவனே எனக்கருள் புரியே உயர்கொள் மாதவிப்போதொடுலாவிய மாருதம் வீதியின்வாய் இசையெல்லாம் கமழும் பொழில் சோழ் திருவெல்லரை நின்றானே. 108 திவ்யதேசங்களிலே சோழநாட்டு திருப்பதிகளிலே 4வது திவ்யதேசமான திருவெல்லரை என்கிற ஸ்வேதாத்ரி க்ஷேத்திரத்தினுடைய அனுபவத்தின் தொடர்ச்சி இன்று. இது நாச்சியார் பிரதானமான திவ்யதேசம். ஸ்ரீதேவி என்கிற பெரிய பிராட்டியாரியனுடைய ஆதிபத்தியத்திலே இருக்கக்கூடியதான அற்புதமான திவ்யதேசம்னு பார்த்தோம். இங்கே இருக்கக்கூடிய தாயாருக்கு செங்கமலவல்லி பங்கய செல்வி என்பதாக திருநாமம்னு பார்த்தோம். தாயாருக்கு அந்த திருநாமம் எப்படி வந்தது அப்படின்னா, கமலம் என்றால் தாமரை, பங்கஜம் அப்படின்னாலும் தாமரை. பங்கஜம் அப்படின்ற சம்ஸ்கிருத பதத்தை தமிழ்ல மாத்திரச்ச பங்கயம்னு மாத்துறோம். செங்கமலம் அப்படின்னா சிவப்பு தாமரை, செந்தாமரை. அந்த செந்தாமரையிலே தோன்றிய கொடி போன்று இருக்கக்கூடிய பேரழகியான தாயார், அதனால செங்கமல வள்ளின்னு திருநாமம் தாயாருக்கு. இந்த செங்கமல வள்ளி என்கிற தமிழ் திருநாமத்தை அப்படியே அர்ச்சனை பண்றச்ச அர்ச்சக சுவாமிகள் சம்ஸ்கிருதத்துல சொல்ற போது ரத்த பங்கஜ வள்ளி அப்படின்னு சொல்லுவா. ரத்தம் அப்படின்னா சிவப்பு, ரத்த வர்ணம் அப்படின்னா சிவப்பு நிறம், ரத்த பங்கஜம் அப்படின்னா செந்தாமரை, ரத்த பங்கஜ வள்ளி அப்படின்னா செங்கமல வள்ளி என்பதாக அர்த்தம். உற்சவத்தாயாருக்கு ரத்த பங்கஜ வள்ளி என்பதைத்தான் சுருக்கி பங்கஜ வள்ளின்னு சொல்றார். முதல்ல எம்பெருமான் எல்லாம் எழுந்தருள்வதற்கு முன்பு பூமி பிராட்டி மார்க்கண்டேயன் இவாள்லாம் தபஸ் பண்றதுக்கெல்லாம் முன்னாடி கூட ஆதிகாலத்திலேயே இந்த க்ஷேத்திரத்திற்கு திருமகள் என்றும் பெரிய பிராட்டி என்றும் சொல்லக்கூடிய அகில ஜெகன் மாதாவான ஸ்ரீ மகாலட்சுமி இந்த திவ்யதேசத்திலே ஒரு தீர்த்தத்தை, என்ன தீர்த்தம் அப்படின்னா கிணறு வடிவிலே இருக்கக்கூடியதான ஒரு தீர்த்தம், ஒரு கிணறு. அது பிராட்டியினுடைய அனுகிரகத்தாலே, பிராட்டி சிருஷ்டித்தபடியினாலே ஒரு புண்ணிய தீர்த்தமானது. அதிலே ஒரு செந்தாமரை, செங்கமலம் ரத்த பங்கஜம்னு சொல்லக்கூடிய ஒரு செந்தாமரை மலரை பிராட்டி சிருஷ்டித்தார். இப்போது பூவை உடைய கிணறானபடியினாலே பூங்கிணறுன்னு அதற்கு பெயர். பத்மம்னு சொல்லக்கூடிய தாமரை இருக்கக்கூடிய தீர்த்தமானபடியினாலே இந்த பூங்கிணற்றை சம்ஸ்கிருதத்திலே பத்ம தீர்த்தம்னு சொல்றார். இப்போ இந்த பூங்கிணற்றிலே பத்ம தீர்த்தத்திலே இருக்கக்கூடியதான செங்கமலம் என்கிற அந்த ரத்த பங்கஜத்திலே தாயாரானவள் தோன்றினாள். முதல்ல இந்த க்ஷேத்திரத்திலே ஒரு பூங்கிணரை சிருஷ்டித்தால் அதிலே புஷ்பத்தை புஷ்பிக்க பண்ணினான். இப்போ அந்த புஷ்பத்திலே தானே ஆவிர் பவித்தா, தானே தோன்றினா தாயார். தோன்றி அந்த பத்ம தீர்த்தம்னு சொல்லக்கூடிய பூங்கிணற்றிலே இருப்பதான செந்தாமரையிலேயே இருந்து கொண்டு ஸ்ரீமன் நாராயணனான தன்னுடைய பர்த்தாவை எம்பெருமானை நினைத்து தபஸ் பண்ணி, எம்பெருமானே இந்த க்ஷேத்திரத்திலே உன்னை அர்ச்சாவதாரமாக சேவிக்க விரும்புகிறேன், நீ இந்த க்ஷேத்திரத்திலே அர்ச்சாவதாரமாக எழுந்தருளி எனக்கு சேவை சாதிக்க வேணும் என்பதாக தபஸ் பண்ணிந்தவரா தாயார். அந்த பிராட்டியினுடைய தபஸ் தான் பெருமாள் இந்த க்ஷேத்திரத்திலே எழுந்தருள்வதற்கு காரணம். இப்படி அந்த க்ஷேத்திரம் தோன்றுவதற்கு, எம்பெருமானங்கள் எழுந்தருள்வதற்குன்னு எல்லாவற்றுக்கும் காரணமாக இருந்து எம்பெருமானுக்கும் கூட முந்துற முன்னமே இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்து பிராட்டியானவள் குடிகொண்டு கோயில் கொண்டு தபஸ் பண்ணியபடியாலே பிராட்டிக்குத்தான் எல்லா உரிமையும் எல்லா மரியாதையும், பிராட்டியினுடைய ஆதிபத்தியத்தில் தான் இந்த திவதேசம் இருக்க வேண்டும் என்பதாக எம்பெருமானுடைய திருவுள்ளம். ஆகையினாலே இது ஸ்ரீதேவியினுடைய ஆதிபத்தியத்திலே இருக்கக்கூடியதான நாச்சியார் பிரதான திவ்யதேசம். வெள்ளை நிற பாறைகளாலான மலை வெள்ளரை, திருவினுடைய சம்பந்தத்தினாலே திருவெள்ளரை என்று வழங்கப்படுகிறதுன்னு பார்த்தோம். அப்படி தாயார் பிரார்த்திச்சுண்டு அவளுக்காக பிரசன்னனானவன் தான் பெருமாள். இப்படி இந்த க்ஷேத்திரத்திலே அகில ஜெகன் மாதாவான பெரிய பிராட்டியார் தபஸ் பண்றத பார்த்துட்டு எப்போதும் அகலகில்லேன் இறையும்னு பெருமாளோடைய நித்திய அனபாயினியாக இருந்து கொண்டிருக்க கூடிய தாயார் எதற்காக இந்த க்ஷேத்திரத்துல வந்து தபஸ் பண்றா அப்படின்னு பெருமாளோடைய இருக்கக்கூடிய இன்னொரு தர்மபத்னியான பூமி தேவி என்ன, சூரியன் என்ன, சந்திரன் என்ன, எம்பெருமானுக்கு நீக்கமெல்லாம் அடிமை செய்யக்கூடிய அனந்த கருடர்கள் என்ன, பிரம்மாவென்ன, ருத்ரன் என்ன, மார்க்கண்டேய மகர்ஷி என்ன, இவெல்லாம் கூட ஆச்சரியமா ஆவலோட இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்து நிக்கிறா, பிராட்டிய சூழ்ந்துட்டு நிக்கிறா எல்லோரும். பிராட்டியானவள் இவளை குறித்து எத்தனையோ பேர் தபஸ் பண்ணிட்டு இருக்க, இவ யார குறித்து தபஸ் பண்ணிட்டு இருக்கா, என்ன காரணத்துக்காக ஆச்சரியமா பாக்குறா. அப்போ அவளுடைய ஞான திருஷ்டியினாலே, பிராட்டியினுடைய அனுகிரகத்தினாலே, பிராட்டி எதற்காக தபஸ் பண்ணிட்டு இருக்கான்னு தெரிஞ்சின்றா. ஆக பிராட்டியே இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்து சிரத்தையா தபஸ் பண்ணிட்டு இருக்கா, பெருமாள் நிச்சயம் இங்க எழுத போறாருன்னு அடுத்து அந்த அர்ச்சாவதார எம்பெருமானை நாமளும் சேவிக்கலாம் அப்படின்னு இவ என்ன பண்ணினா, பெருமாள் வந்தா விட்டு வரலாம் அப்படின்னு இல்லாம இவாளும் கூட சேர்ந்து தபஸ் பண்ண ஆரம்பித்தா. இத நம்ம திருவேங்கடமுடையானுடைய அஷ்டோத்தர அனுபவமான வெங்கட துறைவாருக்கு நமகா என்கிற தொடரிலே பல முறை அனுபவித்துள்ளோம். ஒரு பக்தன் தபஸ் பண்ணுகிறான், பெருமாள் ஆவிர் பவிக்க போறார், பெருமாள் அவனுக்கு வரம் கொடுக்க போறார் அப்படின்னா, அதை தெரிஞ்சுண்டு பெருமாளை சேவிக்கிறதுக்கு ஆசை இருக்கக்கூடிய ரிஷிகள், நித்தியசூரிகள், யோகிகள், மகான்கள், பக்தர்கள், பாகவதோத்தமர்கள் எல்லாம் அந்த இடத்துக்கு வந்து சேருவா. வந்து இவா கொஞ்ச காலமாவது தபஸ் பண்ணி பெருமாளை இவாளும் சேர்ந்து சேவிப்பா. குறைஞ்சபட்சம் கேவலம் பெருமாள் எழுந்துள்ளதற்கு ஒரு மூணு நாள் முன்னாடி வரைக்குமாவது நிர்ஜலமா உபவாசம் இருந்து தங்களை சுத்தப்படுத்திக் கொண்டு பெருமாளை சேவிப்பா அப்படின்ற ஒரு அனுஷ்டானம் திருவேங்கடமலையிலே அப்போது அனுஷ்டிக்கப்பட்டது பெரியவர்களாலேன்னு பார்த்தோம். அது எல்லா இடத்திற்கும் பொது. நம்மளை போல இருக்கிறவாள்லாம் என்ன பண்ணுவோம், இங்க பிராட்டி தபஸ் பண்ணிட்டு இருக்கா, பெருமாள் எழுந்துள்ள போறார், நாம எந்த காலத்துக்கு தபஸ் பண்ணி நமக்கு பெருமாள் வர்றது, பிராட்டிக்கு தபஸ் பண்ணா பெருமாள் வரார், அதனால அப்ப சேர்ந்து சேவை சுடலாம்னு வெறும காத்துட்டு இருப்போம். ஆனா இவெல்லாம் அப்படி இல்லாம அவளுக்கு தபஸ் பண்ணக்கூடிய சக்தி இருக்கிறபடினாலே, பெருமாளை தபஸ் பண்ணி சேவிக்கணும் என்கிற உந்துதல் அந்த ஆசை இருக்கிறபடினாலே, திருதி இருக்கிறபடினாலே இவாளும் கூட சேர்ந்து தபஸ் பண்ண ஆரம்பித்தா. பிராட்டி ஒரு பக்கம் இந்த ஸ்வேதகிரின்னு சொல்லக்கூடிய மலையின் அருகே இருக்கக்கூடியதான பூங்கிணறு என்கிற பத்ம தீர்த்தத்திலே செந்தாமரை மலரிலே தபஸ் பண்ணிட்டு இருக்கா. இந்த வெள்ளரைன்னு சொல்லக்கூடிய ஸ்வேதாதிரி மலையினுடைய குகைகளிலே ஒரு பக்கம் பூமி பிராட்டி, ஒரு பக்கம் மார்க்கண்டேயர். இங்கே தான் தினமும் தீர்த்தமாடுவதற்காக ஒரு புஷ்கரணியை தானே ஏற்படுத்தி சந்திரனானவன் அந்த புஷ்கரணியிலே தினம் ஸ்நானம் பண்ணிட்டு அனுஷ்டானம் பண்ணிட்டு அவன் ஒரு பக்கம் தபஸ் பண்ணிட்டு இருக்கான். அவன் நிர்மாணம் பண்ணின புஷ்கரணிக்கு சந்திர புஷ்கரணின்னு பெயர். இப்படி ஒரு ஒருத்தரும் தங்களுடைய பங்குக்கு பெருமாளை சேவிக்கணும்ன்றதா தபஸ் பண்ணிட்டு இருக்கா. தபஸ் பூர்த்தியாய் பெருமாள் எழுந்துள்ள சமயத்துல அந்த திருவள்ளரைக்கு பக்கத்திலே இருக்கக்கூடியதான நீலிகாவனம் என்கிற இடத்திற்கு சிவி சக்கரவர்த்தி வந்து சேர்ந்த போது, அவன் பரம விஷ்ணு பக்தனாக பரம பாகவதோத்தமனாக இருந்தபடியினாலே அவனுடைய பெருமையை பக்தியை லோகத்துக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்கிற திருவுள்ளத்திலே எம்பெருமான் அவனை கொண்டு இந்த ஊர்ல ஒரு அக்ரஹார பிரதிஷ்ட பண்ணி அவனை கொண்டு கோவில் கட்டிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு ஸ்வேத வளாகமாக வெள்ளை பன்றியாக அவனுடைய படைகளுக்கு காட்சி கொடுத்து அவளை தொல்லை பண்றது போல விளையாடி போக்கு காட்டி கடைசியில பெருமாள் யாருக்கு குறி வைத்தானோ அந்த சிபி சக்கரவர்த்தியினுடைய விஷயத்துக்கு இந்த சமாச்சாரம் போனது. அது என்ன ஒரு பண்ணியா நம்மளை இத்தனை ஆட்டம் காட்டுறது, எதிரிகளுடைய எத்தனையோ ஆயிரக்கணக்கான படைகளை எல்லாம் துவம்சம் பண்ணின நமக்கு ஒரு பண்ணி ஆட்டம் காட்டுறதா, இதோ முடிச்சுடுறாதன் கதையன்னு வில்லும் அம்மு எடுத்துட்டு போனான். அப்படியே நீலிகாவனத்தில இருந்து ஒரு மைல் ஒன்றரை மைல் அப்படியே சுத்திண்டே போய் கடைசியில இந்த ஸ்வேதகிரின்னு சொல்லக்கூடிய மலை அருகே இருக்கக்கூடியதான ஒரு புற்றிலே மறைந்து விட்டது. அந்த புத்த வெட்டணும்னு போறச்ச எம்பெருமான் அசரீரி வாக்கா வந்து, உனக்கு சேவை சாதித்தது ஸ்வேத வராகனான சாட்சா சீமன் நாராயணன் நான் தான், இந்த புத்தெல்லாம் வெட்டி அபசாரப்பட்டுடாத, வசந்த காராம் பசுவினுடைய பால் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதை குடங்குடமா கொட்டு இந்த புத்துக்கு திருமஞ்சனம் பண்ணினியானா இந்த புத்து மண் தானா கரைஞ்சு நான் உனக்கு சேவை சாதிப்பேன்னு பெருமாள் சாதித்தான். அருகிலே இருக்கக்கூடிய மார்க்கண்டேயரும் பூமி பிராட்டியும் தபஸ் கலைந்து அதையே வலியுறுத்தினார்கள். விசேஷமா மார்க்கண்டேயர் புருஷ சூக்தம் எல்லாம் சேவிக்க வசந்த காராம் பசுவினுடைய பாலாலே திருமஞ்சனம் நடக்கிறது. அந்த ஸ்வேத வராகம் என்கிற எம்பெருமான் வெண் பன்றி மறைந்திருந்த புற்றுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டது. அந்த காராம் பசுவினுடைய பால் அப்படியே கரைஞ்சி வெள்ளமா போச்சு. அந்த வெள்ளம் தான் வராக தீர்த்தமாக மாறியது. வராகம் சம்பந்தப்பட்ட தீர்த்தம், வராகத்தினுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் வராக தீர்த்தமா மாறித்து, அப்படி வராக தீர்த்தம் வந்தது. இங்கே நாம் நோக்க வேண்டிய ஒரு விஷயம், எம்பெருமானுக்கு காராம் பசுவினுடைய பால் ரொம்ப பிடிக்கும். பொதுவா பெருமாளுக்கு பால்னா ரொம்ப திருவுள்ளம். அத கிருஷ்ணாவதாரத்திலே கிருஷ்ண சரித்திரத்திலே பெருமாளுக்கு பாலில் எவ்வளவு திருவுள்ளம், பாலிலிருந்து தயாரிக்கப்படக்கூடியதான வெண்ணெய் என்ன, நெய் என்ன, மோர் என்ன, தயிர் என்ன, இதெல்லாம் பெருமாளுக்கு எத்தனை திருவுள்ளோன்றது நமக்கு எல்லாம் நல்லாவே தெரியும். பெருமாளுக்கு நம்ம நைவேத்தியம் பன்னெண்டோ இருக்கும். அவன் திருமஞ்சனத்திற்கு தலிகைக்கு அப்படியே நேரடியாவே பால் என்ன, தயிர் என்ன, அதெல்லாம் அம்சம் பண்றதுன்னு வச்சுட்டு இருக்கும் பெருமாளுக்கு. விசேஷமா கரந்த பசுவினுடைய பால், அப்போதுதான் கரந்த பால். கரந்த பசுவினுடைய பால் கொஞ்ச நேரத்துக்கு இளம் சூட்டோட இருக்குமோ இல்லையோ, அந்த சூடு ஆறுவதற்கு முன்னாலேயே பசுவினுடைய சரீரத்திலே இருப்பதான உஷ்ணத்தோட அந்த பால் இருக்கிற போதே அந்த பச்சை பாலை சாப்பிடணும்ன்றது பெருமாளுக்கு ரொம்ப திருவுள்ளம். இன்னைக்கும் கூட சில வைதிகோத்தமர்கள் அவ திருமாளிகையில கோஷாலை வச்சுட்டோ இல்ல பசுக்களை பராமரிச்சுட்டோ அவள் இடத்துல பசு இருந்ததுனா நல்ல ஒரு ஆச்சாரமான வெள்ளி பாத்திரத்திலயோ வெள்ளி குடத்திலயோ அவ கையால தீர்த்தம் ஆடிட்டு ரொம்ப மடியா சுத்தமா அந்த பசும்பாலை பிழிஞ்சுட்டு போய் தேவப்பெருமாளுக்கு கொடுத்தா தேவப்பெருமாளுக்கு விஸ்வரூப காலத்திலே அம்ச பண்றதுன்றது வழக்கம் இன்னைக்கும். இல்ல நம்ம இடத்துல பசு இல்லைன்னாலும் பரவாயில்ல, ஒரு விழுப்பில்லாத நல்ல பாத்திரத்துல யார் பசு வச்சுட்டு இருக்காளோ அவள் இடத்துல கரந்த பாலை வாங்கிட்டு வந்து அம்சம் பண்ணா கூட அந்த சூடு குறையாம இருந்தா பச்சை பாலா இருந்தா பெருமாளுக்கு அம்சம் பண்ணலாம். அதை காய்ச்சி சக்கரை வைக்கிற போட்டெல்லாம் ஒருத்தர் கைப்பட்டு பெருமாளுக்கு அம்சம் பண்றதுக்கு இல்லைன்றபடினாலே அதனால பொதுவா பெருமாளுக்கு பசும்பால்ல பிரியம். இந்த காராம்பசுன்னு சொல்லக்கூடியது நீலகோ அப்படின்னு சொல்லப்படுறது, அதனுடைய பால்ல ரொம்ப திருவுள்ளம் பெருமாளுக்கு. திருவேங்கட மலையிலே சேவசாதி பவனான பூவராக பெருமாள் இருக்கிறானே ஆதிவராகன் வெங்கடவராகன், அவன் கூட தொண்டமான் சக்கரவர்த்திக்கும் ரங்கதாசருக்கும் அப்படி வெண்பன்றியா ஸ்வேதவராகமா தான் சேவை சாதித்தான். அவளும் அந்த பன்னியை புடிச்சிடணும்னு தெத்தின்றே போறச்ச பன்றியானது புத்திலே போய் மறைந்து விட்டது. அங்கும் இப்போது இப்படி இங்க திருவள்ளரையில கேட்டது போல ஒரு அசரீரி வாக்கு கேட்டது. அங்கேயும் குடங்குடமா காராம்பசுவனுடைய பாலை கரைத்து திருமஞ்சனம் பண்ண போதுதான் அந்த புற்றிலே இருந்து ஒரு பாறை தோன்றி அந்த பாறையிலிருந்து வராக பெருமாள் விக்கிரகத்தை பண்ணப்பட்டு அந்த வராக பெருமாள் இப்போதெல்லாம் நமக்கு சுவாமி புஷ்கரணியிலே ஆசிரியமா சேவதாதி சென்றிருக்கார். எதுக்காக சொன்னதுன்னா பெருமாளுக்கு அந்த பாலிடத்துல எவ்வளவு திருவுள்ளம், அதுவும் வராகனுக்கு. திருமலையிலையும் அப்படி அந்த பாலை கொண்டு திருமஞ்சனம் பண்ணி வெளியில வந்தான் பெருமாள். இந்த திருவள்ளரையிலையும் அப்படிதான் வந்தான். திருவேங்கடமுடையான் இருக்கிறான் ஸ்ரீனிவாசன், அவன் கூட புற்றிலே மறைந்திருந்தான். அவன் வெளிப்பட வேணுமானா அவனுக்கும் கூட இந்த காராம்பசுவினுடைய பாலை குடங்குடமா கொட்டி அந்த ஒழுக்கு தாரை நிக்காம திருமஞ்சனம் பண்ணினா புத்து கரைஞ்சி வெளியில சேவை சாதிப்பேன்னுட்டு பெருமாளுடைய திருவுள்ளம் பெருமாள் வாக்கு. அதன்படியே பண்ணினா அந்த பெருமாள் அப்படிதான் வெளியில வந்தான். அதனால அவனுக்கு சகசநாமர்ச்சனை பண்றச்ச நீலகோ க்ஷீரதாராபுவே நமஹா, நீலகோன்னு சொல்லக்கூடிய காலாம்பசுவினுடைய பால் மழையிலிருந்து கரைந்த புற்றிலே இருந்து தோன்றிய எம்பெருமானே உனக்கு நமஹா அப்படின்றத அவனுடைய சகசிரநாமம். இப்படி இந்த பால் கொண்டு திருமஞ்சனம் பண்ணிக்க வேண்டும் என்பது எம்பெருமானுக்கு ரொம்ப திருவுள்ளம் அப்படின்னு தெரியறது இதுல இருந்து. இங்க இப்போ திருவள்ளரைக்கு வருவோம். அந்த ஸ்வேதவராகம் மறைந்த புற்றுக்கு பால் திருமஞ்சனம் பண்ணப்பட்டது. அந்த தீர்த்தமே வராக தீர்த்தமா மாறித்து. அந்த புற்றிலே போய் மறைந்தது ஒரு கோவிந்தன், அந்த புற்றிலே இருந்து வெளிவந்தது இன்னொரு கோவிந்தன். கோவிந்தன் என்கிற நாமாவுக்கு காம் விந்ததி இதி கோவிந்தா என்பதாக விக்கிரக வாக்கியம் கொண்டால், தாம் என்கிற பூமியை எவன் மீட்டானோ அவன் கோவிந்தன். பூமியை மீட்டவன் என்கிற பொருளிலே கோவிந்தன் என்கிற திருநாமம் வராகனுக்கு சொந்தம். திருவேங்கடமலைக்கு போகக்கூடிய பக்தாலாம் சீனிவாசனையும் கோவிந்தா கோவிந்தான்றா, வராக பெருமாள் இடத்திலையும் கோவிந்தா கோவிந்தான்றா, கோவிந்தராஜனிடத்திலையும் கோவிந்தா கோவிந்தான்றா. எப்படி சுவாமி வராக பெருமாளை கோவிந்தா என்று சொல்வதற்கு காரணம் அதுதான். தாம் விந்ததி இதி கோவிந்தா, பூமியை மீட்டவன், ஹிரண்யாட்சனாலே கவரப்பட்டு உடைத்து வைக்கப்பட்ட பூமியை மீட்டு உத்தரணம் பண்ணினவன், அதனாலே வராகனுக்கு கோவிந்தன் என்று பெயர். அப்படி இந்த புற்றிலே மறைந்தது வராகமாகிற கோவிந்தன். ஆனா திருமஞ்சனம் பண்ண போது அந்த ஸ்வேத வராகம் தெரிந்ததா? இல்லை. இப்போது நமக்கெல்லாம் சேவசாதித்துக் கொண்டிருக்கவனான புண்டரீகாட்சன் என்கிற செந்தாமரை கண்ணன் எம்பெருமான் மூலவர் தான் வெளியில வந்தார். அப்ப வந்தது ஒரு கோவிந்தன். காம் அப்படின்னா பசு, பசுக்கள் அப்படின்னு அர்த்தம். காம் விந்தத்தை இதை கோவிந்தகான் அந்த இடத்திலே விக்கிரகம் கொண்டால், பசுக்களை பாலனம் பண்ணினவன், பசுக்களை மேய்த்தவன், பசுக்களை ரட்சணம் பண்ணினவன் என்கிற பொருளிலே அது கண்ணனை குறிக்கும். இப்படியாக அந்த புற்றிலே மறைந்தது ஒரு கோவிந்தன், வெளியில வந்தது ஒரு கோவிந்தன். திருவேங்கடமுடையான ஏன் கோவிந்தான்னு சொல்றா அப்படின்னா, பசுக்களை மீட்டவன் கண்ணன், அந்த கண்ணனே திருவேங்கடமுடையானாக எழுந்தருளி இருக்கிறான் என்று சுவாமி தேசிகன் காட்டிக் கொடுக்கிறார். ஆகிறபடியினாலே திருவேங்கடமுடையானை கோவிந்தா என்று சொல்வதும் சரிதான். அப்படி ஆச்சரியமான கோவிந்த கஷேத்திரம், வராக கஷேத்திரம் இது. பொதுவா கோவிந்த கஷேத்திரம்னு சொன்னா வராகன் மற்றும் கண்ணன் ரெண்டு பேருடைய சம்பந்தத்தினாலே கோவிந்த துவய கஷேத்திரம், இரண்டு கோவிந்தர்களுடைய கஷேத்திரம் இது. வராக கஷேத்திரம் என்கிற போது ஸ்வேத வராகமாக பெருமாள் சேவை சாதித்த கஷேத்திரம் இது. ஆச்சரியமா, இந்த கோவிலுக்கு சம்பந்தம் இல்ல, கோவிலுடைய புண்ணிய தீர்த்தங்கள்ல ஒண்ணு இல்ல அப்படின்னாலும், இந்த கோவிலுக்கு வெளியில ஊருக்குள்ள கோவிலுக்கு பின்பக்கத்தில ஒரு 50 அடி தூரத்துல ஒரு ஆச்சரியமான குளம் உண்டு. பார்க்கறது குளம் போல இருக்கும், ஆனா அது கிணறு. அதற்கு ஸ்வஸ்தி கிணறுன்னு பேரு. சில பேர் ஸ்வஸ்தி குளம் அப்படின்னு சொல்றதும் உண்டு. அப்ப சோழ நாட்டை ஆண்ட அரசர்கள் எல்லாரும் ஸ்நானம் பண்ணணும்ன்றதுக்காக, குறிப்பா அரண்மனை வாசிகள்லாம் ஸ்நானம் பண்ணணும்ன்றதுக்காக அந்த குளத்தை நிர்மிச்சதா தெரியுது. அது ஸ்வஸ்திக் வடிவிலே இருக்கக்கூடியதான குளம். ஒரு ஒரு துறையிலும் சுமார் 200 படிக்கு மேல இறங்கி போகும். ஆனா கிணறு எப்படி இருக்கும்னா, கையில கட்டின கிணறு இல்ல, இது மலைப்பாங்கான பிரதேசமானபடியினாலே இந்த மலை பாறையே இயற்கையாக ஒரு பள்ளத்தை ஏற்படுத்தி கொண்டு அதிலே தன்னிடத்திலே நீரை தேக்கிக் கொண்டிருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கக்கூடியதான ஒரு இயற்கை கிணறு, ஒரு ஊற்று சுனை கிணறு அது. இதனுடைய விசேஷம் என்னன்னா, பல 1000 ஆண்டுகளாகியும் இன்னும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இப்போது கட்டியது போலவே காத்திரமா இருக்கிறது அந்த குளம், அந்த கிணறு. அதுல ஆச்சரியம் என்னன்னா, அந்த ஸ்வஸ்தி கிணறுக்கு பல துறைகள் உண்டு. ஒரு துறையில குளிக்கிறவால எதிர்த்துறையில இருக்கிறவா பார்க்க முடியாது. அந்த மாதிரி பாதுகாப்பா குளிப்பதற்காக வடிவமைக்கப்பட்ட குளம் அது. அது ஒரு ஆச்சரியமா ஒரு அதிசயமா போய் பார்க்கறதுன்றது உண்டு. கோவில்ல இருந்து வெறும ஒரு 2 நிமிஷம் நடந்து போனா அதை பார்த்து விடலாம். இது வெறும ஒரு ஆசைக்கு ஒரு சைட் சீயிங் மாதிரி போய் பார்க்கறது அது. அடுத்தபடியா இந்த கஷேத்திரத்திலே உற்சவம் அப்படின்னு பார்த்தால், பங்குனி மாசம் பிரம்மோற்சவம். பங்குனி சிரவண தன்னைக்கு பெருமாளுக்கு தீர்த்தவாரி வரும்படியாக 10 நாள் பிரம்மோற்சவம். அதி ஆச்சரியமான உற்சவம். ஏற்கனவே நேற்று விஞ்ஞாபித்தது போல, பிரம்மோற்சவத்திலே முதல்ல தாயார் புறப்பாடாகி பின்னாலதான் பெருமாள் எழுந்தருள்வர். எல்லா உபச்சாரங்களும் முதல்ல தாயாருக்கு, பிறகு பெருமாளுக்கு. இந்த 10 நாள் உற்சவத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, ரொம்ப கூட்டம் எல்லாம் இல்லாம ஏகாந்தமா இருக்கக்கூடிய உற்சவம். ஊர் கூட இன்னும் அந்த காலத்தை போலவே கிராமப்பாங்காகவே இருக்கக்கூடிய ஊர். அதனால நிம்மதியா அரசல் புரசல் இல்லாம நிம்மதியா பெருமாளுடைய வந்து நன்னா சேவிக்கலாம். உற்சவ காலங்கள்ல ததியாராதனையும் விசேஷமா பண்றா, தங்கி இருந்து சேவிக்க முடிஞ்சா அது ஒரு அனுபவம். அந்த பங்குனி சிரவணத்தை தீர்த்தவாரியாக கொண்ட பிரம்மோற்சவம் 10 நாள்ல 3வது நாள் அன்னைக்கு என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா, மலைமீது எழுந்தருள் இருக்கக்கூடிய புண்டரீகாட்சன் உற்சவரும், மலை மீது எழுந்தருள் இருக்கக்கூடியவளான பங்கஜவல்லி, ரத்த பங்கஜவல்லின்னு சொல்லக்கூடிய உற்சவர தாயாரும் ரெண்டு பேரும் புறப்பட்டு ஸ்ரீரங்கத்துக்கு கொள்ளிடக்கரைக்கு எழுந்தருள்றா. திருவள்ளிறையிலிருந்து நடைப்பயணமாவே புறப்பாடாகி போய் வடதிருக்காவிரின்னு சொல்லக்கூடிய கொள்ளிடக்கரையிலே எழுந்தருளிருந்து அங்கே இவா ரெண்டு பேருக்கும் விசேஷமா சேர்த்தி திருமஞ்சனம் எல்லாம் ஆகி, இவாளுக்கு விசேஷமான சாத்துப்படி புஷ்பமாலை எல்லாம் சாத்தி, அங்க பிரசாதங்களை எல்லாம் நைவேத்தியம் பண்ணி, ஆராதனம் எல்லாம் கண்டருள பண்ணி, கிட்டத்தட்ட ஒரு 5-6 மணி நேரம் பெருமாளும் பிராட்டியும் அங்க சேர்த்தி சேவை சாதிக்கிறா. கொள்ளிடக்கரையில மணல் வெளியில அழகா ஒரு பந்தல் போட்டிருப்பா. அந்த பந்தல்ல ஒரு திருமஞ்சன வேதிக்கை ஏலை பண்ணி இந்த உற்சவங்கள் எல்லாம் திறந்த வெளியிலேயே நடக்கும். அது சேவிப்பதற்கு ஒரு கண்கொள்ளா காட்சி. அடியே நேற்று வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணியிருந்தேன் அந்த போட்டோவையும் கூட. கொள்ளிடக்கரையிலே புண்டரீகாட்சனும் பங்கஜவல்லியும் எழுந்தருளி இருக்கக்கூடியதான படம். பக்கத்துல ஒரு அர்ச்சக சுவாமி கையில மல்லி புஷ்பம் திருத்துழா, இது ரெண்டுத்தையும் பெருமாள் திருவடியில சமர்ப்பிப்பது போல அந்த படம் இருக்கும். அதை சேவிச்சிங்களானா தெரியும் எத்தனை அழகா இருக்கா பாருங்க. ஸ்ரீரங்கநாச்சியார் நம்பெருமாள் சேர்த்தியோ, இல்ல கமலவல்லி நாச்சியார் நம்பெருமாள் சேர்த்தியோன்னு சொல்றபடிக்கு அசப்புல அதே மாதிரி தெரியும்படியான திருக்கோலம், திருமுக மண்டலம், அதே தோற்றம். ஆச்சரியமா இருக்கக்கூடிய பெருமாள் தாயார். நேத்து என்ன பார்த்தோம், உத்தமர் கோயில் பெருமாள் அன்பில் பெருமாள் ரெண்டு பேரும் மாசி மக தன்னைக்கு கொள்ளிடக்கரைக்கு எழுந்தருளி தீர்த்தவாரி கண்டருடுறான்னு பார்த்தோம். அன்னைக்கு அவளுக்கு திருமஞ்சனம் உண்டு இதே கொள்ளிடக்கரையில. இப்ப திருவள்ளரை பெருமாள் ஸ்ரீரங்கத்துக்கு தாயாரோட வந்து திருமஞ்சனம் கண்டருளி உற்சவம் கண்டருள்றாருன்னு அனுபவிக்கிறோம். இப்படி ஒரு திவ்யதேசத்து பெருமாளை இன்னொரு திவ்யதேசத்துல பாக்குறது சேவிக்கிறதுன்றதே ஒரு தனி அனுபவம். ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய பெருமாள் இன்னொரு ஊருக்கு போறதுன்றது, அவரை நாம அந்த ஊர்ல போய் சேவிக்கிறதுன்றதே ஒரு ஆச்சரியமான ஒரு அனுபவம் தான். இதெல்லாம் கிடைக்கிறச்ச பயன்படுத்திக்கணும். கலியனுடைய அனுபவத்தை போல இது. கலியன்னு சொல்லக்கூடிய திருமங்கை ஆழ்வார் ஒரு ஊர்ல ஒரு பெருமாளை போய் சேவிக்கிறச்ச அங்க எல்லா ஊர் பெருமாளும் அவருக்கு சேவை கொடுக்கறதுன்றது வழக்கம். நமக்கும் அப்பேற்பட்ட அனுபவம் கிடைக்க வேண்டுமானா இதை பயன்படுத்திக் கொள்ள வேணும். என்ன ஒரு சின்ன வித்தியாசம்னா, இவர் எங்க போறாரோ அங்க எல்லா பெருமாளும் வந்து சேவை கொடுப்பா, நாம பெருமாள் எங்க போறாரோ அங்க போனா நமக்கு சேவை கிடைக்கும்ன்றது ஒரு வித்தியாசம். அப்படி ஆச்சரியமான இந்த உற்சவத்தை சேவிக்க வேணும். இப்போது இந்த திவ்ய தேசத்தை மங்களாசாசனம் பண்ணின பெரியாழ்வார் மற்றும் திருமங்கையாழ்வாரினுடைய அனுபவம். பெரியாழ்வார் இந்த எம்பெருமான் செந்தாமரை கண்ணன் கண்ணன் என்கிறபடியினாலே கிருஷ்ணாவதாரத்திலே மண்டி கிடந்தவரான பெரியாழ்வார் இந்த எம்பெருமானை கண்ணனாக ஆச்சரியமா மங்களாசாசனம் பண்றார். இவரும் கூட திருமங்கையாழ்வாரை போல பல திவ்யதேச எம்பெருமான்களாக இந்த எம்பெருமானை சேவிக்கிறார். உன்னையும் ஒக்கலையில் கொண்டு தமிழ் மருவி உன்னொடு தங்கள் கருத்தாயின செய்து வரும் கண்ணியரும் மகிழ கண்டவர் கண்குளிர கற்றவர் தெற்றி வரப்பெற்ற என கருளே மண்ணு குறுங்குடியாய் வெள்ளரையாய் மதில் சூழ் சோலைமலைக்கரசே கண்ணபுரத்தமுதே என்னவலம் கலைவாய் ஆடுக செங்கீரை ஏழுலகமுடையாய் ஆடுக ஆடுகவே. இதுல விஷயம் என்னன்னா, வெள்ளரையாய் என்கிற ஒரு பதத்தினாலே இந்த எம்பெருமானை ஆழ்வார் இந்த பாசுரத்திலே மங்களாசனம் பண்ணியிருக்கிறார். குறுங்குடி, திருவெள்ளரை, திருமாலிருஞ்சோலைமலை, திருக்கண்ணபுரம், இப்படி நான்கு எம்பெருமான்களை மங்களாசாசனம் பண்ணின ஆழ்வார் என்னன்னு சொல்லி அனுபவிக்கிறார் அப்படின்னா, இந்த நான்கு திவ்யதேசங்களிலும் எழுந்தருளி சேவை சாதிப்பவன் கண்ணன் என்பதாக. அவனுக்கு செங்கீரை பருவத்திலே அவனை கொஞ்சி பாடுவதான பாட்டாக இந்த பாட்டை ஆழ்வார் கையாண்டிருக்கிறார். இதுல இந்த திவ்யதேச சம்பந்தமாக நமக்கு தேவையான விஷயம் என்ன அப்படின்னா, வெள்ளரையாய் அப்படின்னு பாடினதுனாலே திருவெள்ளரை கஷேத்திரத்தில் உறைபவனான புண்டரீகாக்ஷனே அப்படின்னு இந்த பாசுரத்தினாலே செந்தாமரை கண்ணனை ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணினர். அவன் எப்பேற்பட்டவன், அவனுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, என் அவலம் கலைவாய் என்னுடைய கஷ்டத்தை எல்லாம் என்னுடைய துக்கத்தை எல்லாம் நீக்குபவனே அப்படின்னுட்டு இந்த எம்பெருமான் இவருக்கு அனிஷ்ட நிவருத்தின்னு சொல்லக்கூடிய இவருக்கு ஆகாததே இவருக்கு கூடாததை எல்லாம் ஒழிப்பவன் அழிப்பவன் அப்படின்னு தெரிவிக்கிறார். என் அவலம் கலைவாய் என்பதனாலே என்னுடைய துக்கத்தை பிரசனமும் பண்ணுபவனே, என் துக்கத்தை இல்லாமல் பண்ணுபவனே அப்படின்னுட்டு துக்க பிரசமனா கண்ணா அப்படின்னு அனுபவிக்கிறார் இவனு. ஏழு உலகம் உடையா என்பதாக எல்லா லோகங்களுக்கும் இவனே சுவாமி என்று இவனுடைய சர்வ சுவாமித்துவமானது இங்கே சொல்லப்படுகிறது. சர்வ சுவாமித்துவம் அப்படின்னா என்ன, ஏழு உலகு அப்படின்னு சொல்லக்கூடியது வெறும் ஏழு உலகு மட்டும் இல்ல, ஏழு உலகுன்றது எல்லா உலகங்களுக்கும் உபலட்சணம். ஏழு உலகு இவனுடையது, இன்னொரு ஏழு உலகு யாருடையதோன்னு நினைச்சுக்கிறது இல்ல. ஏழு உலகுன்னு சொன்னா எல்லா உலகங்களும் அர்த்தம். அதெல்லாம் உடையாய் எல்லாவற்றுக்கும் சுவாமியானவடேன்னு இந்த அண்டகராகரங்களுக்கும் இவன் சுவாமி என்பதை, எல்லாம் இவனாலே படைக்கப்பட்டு இவனாலே காக்கப்பட்டு இவனாலே தரிக்கப்படுகிறது என்பதை ஆழ்வார் ஆச்சரியமா காட்டி கொடுக்கிறார். அதனால இந்த திருவள்ளரையிலே இருப்பவன் நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் நிவர்த்தி பண்ணி நம்முடைய துக்கங்களை எல்லாம் நாசனம் பண்ணுபவனான சர்வலோகங்களுக்கும் சுவாமியான நமக்கும் சுவாமியான பரம்பொருள் என்பதை ஆழ்வார் ஆச்சரியமா காட்டி கொடுக்கிறார். சுவாமி திருவெள்ளரை பெருமாள் அப்படின்னுட்டு வெள்ளரையாயின்னு சொன்னார், என் அவலம் கலைவாயின்னுட்டு துக்கங்களை கலைபவர்னு சொன்னார், ஏழு உலகம் உடையாயின்னுட்டு சர்வ சுவாமி எல்லாவற்றுக்கும் அதிபதினு சொன்னார். இதை கொண்டு இவர் பரத்துவம்னு நிர்தாரணம் பண்ணிடலாமா அப்படின்னா, முப்போதும் வானவர்கள் ஏத்தும் வெள்ளரை நின்றாய் அப்படின்றார். முப்போதும் வானவர்கள் ஏத்தும் முனிவர்கள் வெள்ளரை நின்றாய். ரிஷிகள்லாம் இந்த எம்பெருமானை சேவிக்கிறா, வானவர்கள் சேவிக்கிறா. இங்கே வானவர்கள் அப்படின்னா சாமான்யமா இங்க இந்த எம்பெருமானை சேவித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிரம்மன் ருத்ரன் சூரியன் சந்திரன் இவாள வச்சுண்டாலும் சரி, அல்லது வானுலகுன்னு சொல்லக்கூடிய எம்பெருமானை எம்பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடியதான திருநாட்டை வானுலகன்னு வச்சிருந்தாலும், அங்கே இருக்கக்கூடிய நித்தியசூரிகள் வானவர்கள் வச்சிருந்தாலும், அனந்த கருடன் முதலான நித்தியசூரிகளாலே சேவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் எம்பெருமான் கொண்டாலும் சரி, எப்படி கொள்ளலாம் அப்படின்னா ரெண்டு மாதிரியும் கொள்ள வேணும். என்ன ஆதாரம்னா அந்த பெருமாள் அந்த சன்னதி அங்க இருக்கக்கூடிய காட்சி தான் ஆதாரம். சாமானிய தேவதைகளான சூரியனும் சந்திரனும் சாமரம் பரிமாறிட்டு இருக்கா, நித்தியசூரிகளான கருடனும் அனந்தனும் சேவிச்சுட்டு இருக்கா, இவன் பரம்பொருள் என்பதை காட்டிக் கொடுக்கக்கூடிய சங்க சக்கரங்கள் இவன் திருமேனியிலே பிரகாசிக்கின்றன, இவன் அருகிலே மண்டியிட்டுக் கொண்டு பூமி தேவியானவள் அமைந்த பூமி தேவியானவள் சேவித்துக் கொண்டிருக்கிறாள். பூமி தேவி யார மண்டியிட்டு சேவிப்பா, இவன் ஒருத்தனை தவிர. அப்ப இவன் பரம்பொருள். சரி, ஸ்ரீதேவியானவள் இருக்க வேண்டுமே அப்படின்னா பங்கஜவல்லி என்ற பெயர்ல இவன் பக்கத்திலேயே இருந்திருக்கா ஸ்ரீதேவி. இப்படி பல லட்சணங்களை கொண்டு இந்த எம்பெருமான் பரம்பொருள் என்பது இங்கே காட்டிக் கொடுக்கப்படுகிறது. திருவெக்கா பாசுரத்திலே ஆழ்வார் மங்களாசனம் பண்றச்ச, கால் நிலம் தோய்ந்து விண்ணோர் தொழும் கண்ணன் வெக்கா அப்படின்னு கொண்டாடினார் வெக்காவை. விண்ணோர்கள் எல்லாம் இந்த எம்பெருமானை எப்படி சேவிக்கிறாளாம், கால் நிலம் தோய்ந்து சேவிக்கிறாளாம். நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்குதல், சாஷ்டாங்க பிரணாமம் பண்ணி சேவிக்கிறாள் இந்த எம்பெருமானை. அப்பேற்பட்ட கண்ணன் இவன். அப்படி விண்ணோர்கள் சாஷ்டாங்கமா விழுந்து சேவிக்கக்கூடிய அந்த கண்ணன் தான் இங்கே செந்தாமரை கண்ணனாக இந்த திருவள்ளரையிலே எழுந்தருள் இருக்கிறான். இதை ஆழ்வார் அவரே சொல்றார், கண்ணனே வெள்ளரை நின்றாய் அப்படின்னுட்டு இந்த திருவள்ளரையிலே இருப்பவன் கண்ணன் அப்படின்னுட்டு கிருஷ்ணன்னு நிர்தாரணம் பண்றார் இந்த பெருமாளை. இப்போ கண்ணன் இவன் தான் நமக்கு எல்லாம் காட்டி கொடுத்தாச்சு, தானும் அனுபவிச்சாயிடுச்சு. ஆழ்வார் யசோத பிராட்டியினுடைய பாவத்தில இருந்து கண்ணனை தாயாராட்டமா கொஞ்சவரோ இல்லையோ, அதனால தன்னுடைய தாய்ப்பாசத்தை காட்ட ஆரம்பிச்சு விட்டார். பல்லாயிரவர் இவ்வூரில் பிள்ளைகள் தீமைகள் செய்வார், எல்லாம் உண்மேல் அன்றி போகாது எம்பிரான் நீ இங்கே வாராய், நல்லார்கள் திருவெல்லரை நின்றாய் ஞான சுடரே உண்மேனி, சொல்லார வாழ்த்தி நின்றே திச்சொப்பட காப்பிடவாராய். பஞ்சலட்சம் குடிகள் இருக்கக்கூடியதான இந்த ஊரிலே வீம்பு பண்ணக்கூடிய சேஷ்டைகள் எல்லாம் பண்ணக்கூடிய எத்தனையோ குழந்தைகள் உண்டு, அவெல்லாம் தப்பு பண்ணுவா, கடைசியில நீதான் மாட்டின்றுவ. யார் யாரோ பண்ற பழிபாவம் எல்லாம் உன் தலையில தான் வந்து விடியும். அதனால தான் தப்பு பண்ணிட்டு பழிய உன் மேல போடுற அவளை விட்டுடு, அம்மா வண்ட வந்து விடுற குழந்தை. உனக்கு யார் யார் கண்ணெல்லாம் பட்டுதோ, யாரெல்லாம் உன்னை கொல்லணும் உன்னை அடிக்கணும் உன்னை வெட்டணும்னு வந்தாலோ, அந்த திருஷ்டி எல்லாம் போகும்படியாக நான் உனக்கு திருஷ்டி கழிக்கிறேன், வந்துடு அப்படின்னு கண்ணன் ஆகிற தன்னுடைய குழந்தையை யசோத பிராட்டி ஆகிற பெரியாழ்வார் கூப்பிடுறார். இதுல ஒரு கொடுமை என்னன்னா, பண்ற தீம்பெல்லாம் இவன் தான், கூட போற பசங்கள்லாம் போவோம் பேசாம இருக்கிறது, பண்றதெல்லாம் இவன் தான் பண்றான். ஆனா தாய் பாசம் பாருங்க, இது எத்தனை வால் பிள்ளையாக இருந்தாலும் கூட இதனிடத்துல இருக்கக்கூடிய வாஞ்சை வாத்சல்யம், நீ ஒரு தப்பம் பண்ணல, ஏதோ பசங்கள்லாம் தப்பு பண்ணிட்டு பொல்லாததுகள் உன் மேல போட்டுறதா குழந்தை, அதனால நீ போய் மாட்டின்றாதே வந்துடுவோம்னு கூப்பிடுற. ஆனா பண்றது இதுதான்றது பாவம் தெரியல அவளுக்கு, அப்பவும் அது வரல. காப்பிடல்னு சொல்லக்கூடியது தினம் திரு எம்பெருமானுடைய திருக்கோயில் என்ன, நாம எம்பெருமானை அவாவா திருமாளிகையில பண்ணக்கூடிய விக்கிரகாராதனமோ சாலக்ராம ஆராதனமோ என்ன, இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கோவில் கதவை சாத்துவது, கோயிலாழ்வார் பெட்டியை சாத்துறது, சாலக்ராம பெருமாள் பெட்டியை சாத்துறது, அதற்கு சம்பிரதாய பரிபாஷையிலே காப்பிடல்னு பெயர். காப்பு இடல் அப்படின்னா உனக்கு நடந்த ஆராதனைகள் எல்லாம் முடிஞ்சு போயிடுத்து, நீ ஓய்வெடுத்துக்கோ என்பதாக பெருமாளுக்கு சன்னதியை சாத்தி ஓய்வு கொடுத்தல். அந்த மாதிரி கண்ணாணி கார்த்தால் இருந்து அவளோட இவாளோட எல்லாம் விளையாடி அழுத்து போய் கலைச்சு போய் வந்துட்ட, அவ என்னென்னமோ பண்ணி பழியெல்லாம் உன் மேல போடுறதுக்கு பாக்குறான், நாயை எடுத்து சூரியன் மறைய போறான், அதனால ஆத்துக்கு வந்துடுறா, ஊர்கண்ணெல்லாம் உன் மேலதான் பட்டிருக்கு, அதனால உனக்கு திருஷ்டி கழிக்கிறேன் வந்துடு அப்படின்னுட்டு அவனுக்கு திருஷ்டி கழிப்பதற்காக காப்பிடுவதற்காக யசோதை பிராட்டி கூப்பிடுவது போல ஆழ்வார் பாடுற. அவ்வளவு சுலபத்துல வந்துடுவான் அந்த குழந்தை, இவ சொல்ல சொல்ல இன்னும் நல்லா விளையாடின்னு இருக்கிறது வரவே இல்லை. அப்ப குழந்தைய எப்படி மிரட்டலான்னு அதுக்கு பயம் வர மாதிரியான ஒரு பாட்டை பாடுறா. கஞ்சன் கரு கொண்டு நின்மேல் கருணிர செம்மயிர்பேயை வஞ்சிப்பதற்கு விடுத்தான் என்பதோர் வார்த்தையும் உண்டு, மஞ்சு தவழ் மணிமாடமதில் திருவெல்லரை நின்றாய் அஞ்சுவன் நீ எங்கு நிற்க அழகனே காப்பிடவாராய். கம்சன் நல்லா கண்ணங்கரேன்னு பார்த்தாலே அப்படி கொலை நடுங்கிற மாதிரி இருக்கிற ஒரு பேய், அதுவானா பாக்கறதுக்கு கண்ணங்கரேன்னு அடுப்பு கறி மாதிரி இருக்கிறது, அதனுடைய தலையானா செக்கச்சவேல்னு ரத்த கலர்ல இருக்கிறது, இப்படி விகாரமா உடம்பு கண்ணங்கரேல்னு தலை செக்கச்சவேல்னு இருக்கக்கூடிய பேய பாக்கறச்சையே வயிறெல்லாம் கூட வந்து அப்படியே போட்டு புரட்டுறது, அது உன்னை என்ன பண்ணிடும்னு தெரியல எனக்கு. அந்த பேய் வந்துடுத்தோம்னா உன்னை மிரட்டுமோ விழுங்குமோ தெரியலடா குழந்தை, நீ வந்துடும், நீ அங்க இருந்தியானா உன்ன புடிச்சுட்டு போயிடும். அந்த பேய உன்னை கொல்லணும்னு காத்துட்டு இருக்கிற உன் மாமா கம்சன் உன்னிடத்திலே அனுப்பி இருக்கிறான்னு நான் கேட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு அப்படின்னு சொல்றேன். எனக்கு அது வந்துட போறது, உன்னை சாட்டுன்ற போறது, உன்னை பிடிச்சுட்டு போறது, வந்துடுறா. மஞ்சு தவழ் மணிமாட மதில் திருவெல்லறை நின்றாய். மஞ்சுன்னு சொல்லக்கூடியது மேகம். ஆச்சரியமான மதில்கள் இந்த திவதேசத்திலே உண்டுன்னு சொன்னோம் இல்லையோ அடியு. ஆழ்வார்கள் எல்லா திவதேசங்களிலும் மதில் இருந்தாலும் கூட சில திவதேசத்து மதில் சுவர்களைத்தான் ஆச்சரியமா கொண்டாடுறா. மதில் திருவரங்கத்தாய் மதில் திருவெல்லறை நின்றாய் என்பது போல இருக்கிற திவதேசங்கள்லயே ரொம்ப அவசரமான மதில் அப்படின்னா இந்த திருவெல்லறை மதில் தான். அதனால ஆழ்வாருக்கு இந்த மதிலை விட்டு வைக்க மனசில்லை. மதில் திருவெல்லறை நின்றாய் எப்பேற்பட்ட மதில், கலியனோ மதில் திருவெல்லறை நின்றாய்னுட்டு மதிலும் பாடப்பட வேண்டியதுன்னு அதனுடைய பெருமையை பெரிய மதில் என்பதை சிறப்பை அந்தஸ்தை காட்டி கொடுத்தார். பெரியாழ்வார் இன்னும் ஒரு படி மேல போய் எவ்வளவு உயரமான மதில் அப்படின்னுட்டு ஆகாசத்தை தொடக்கூடிய மதில்னு சொல்றார். மஞ்சு தவழ் மேகமானது இந்த மதில் மேல தவழறதான். எப்படி திருவேங்கட மலை மீது மேகம் தவழ்கிறதோ நாம போறச்சு சேவிக்க முடிகிறதோ, அந்த மாதிரி இந்த திவதேசத்தினுடைய மதில் மீது மேகம் தவழ்கிற அளவுக்கு சொந்த மதிலாம் இது. அப்பேற்பட்ட மதிலையும் ஆடங்களையும் உடைய திருவள்ளறையிலே நின்று சேவசாதிக்க கூடிய கண்ணா, அந்த பேய் வரச்ச அங்க நிக்கிறதுக்கு நேக்கே பயமா இருக்கும். அப்படி இருக்கிறச்ச சின்ன குழந்தை உனக்கு எவ்வளவு பயமா இருக்கும், வந்துடுறா குழந்தை அப்படின்னு காப்பிட வாராயின்னு கூப்பிடுறா. அப்போ அது வரல. வேற என்ன சொன்னா வரப்போறது? இப்போ இருக்கொடு நீர் சங்கில் கொண்டிட்டு எழில் மறையோர் வந்து நின்றார். தருக்கேல் நம்பி சந்தி நின்று தாய் சொல்லுக் கொள்ளாய். சில நாள் திருக்காப்பு நான் உன்னை சாத்த தேசுடை வெல்லறை நின்றாய். உருக்காட்டும் மந்தி விளக்கு இன்று ஒலிகுள்ள ஏற்றுகேன் வாராய். குழந்தையா ஆசையா கூட்டாச்சு, மற்ற குழந்தைகள்லாம் பழி போட்டுடும் வாடான்னு பழி சொல்லுக்கு அஞ்சாமல் வந்துடுவோம் அப்படின்னு சொன்னா அதுக்கும் வரல. பேய காட்டி மிரட்டனா அப்பவும் வரமாட்டேன்றது. தொட்டில்ல குழந்தையா படுத்துட்டு இருக்கிறச்சையே எத்தனையோ பேரை காலால் உதைத்து சம்ஹாரம் பண்ணின குழந்தை, இது போய் பேய்க்கெல்லாம் பயப்படுமா? அந்த செம்மயிர் பேயன்றது பூதனைய சொல்றாரு அப்படின்னு வியாக்கியானம். அந்த பூதனைய கூட பால் சாப்பிடுறது போல அவருடைய உயிரை எடுத்து அவளையும் சம்ஹாரம் பண்ணின குழந்தை, இதுக்கு பயப்படுறதுக்கு என்ன இருக்கு இப்போ? அதனால பழிபாவத்துக்கு பயப்படல, இவா குறை சொல்றா அவா குறை சொல்றான்னு புறத்தையார் சொல்ற குறைக்கும் பயப்படல, அது அடிக்கும் இது வெட்டும் இது குத்தும் பயந்துடும் அப்படின்னா அதுக்கும் பயப்படல. என்ன சொன்னா வரும், வேற வழி இல்லை, இதன் காலில் ஊன்ற வேண்டியதுதான். சரணாகதி பண்ணா வந்துட போறது. சரணம்னு சொன்னா வராம இருக்குமோ? இருக்கொடு நீர் சங்கில் கொண்டிட்டு எழில் மறையோர் வந்து நின்றார். இருக்கு அப்படின்னா ருக்கு, ருக்குன்னா மந்திரங்கள், புருஷ சூக்தத்திலே சொல்லப்பட்ட மந்திரங்கள் முதலான மந்திரங்கள், வேத மந்திரங்களை சொல்லிண்டு சங்கிலே தீர்த்தத்தை எடுத்துண்டு ஆச்சரியமா வேத அத்தியனம் பண்ணின பிராமணர்கள் அவ வந்து காத்துட்டு இருக்கா, உனக்கு ரக்ஷிடணும்ன்றதுக்காக காத்துட்டு இருக்கா. அவ மந்திரங்களையும் தீர்த்தத்தையும் கொண்டு உனக்கு திருவாராதனம் பண்ணி ரக்ஷிட வேண்டும் காப்பிட வேணும்னு காத்திருக்கிறா. வேதமோதிய அத்தியனம் பண்ணின பிராமணோத்தமர்கள் காத்துட்டு இருக்கான்றச்சு அவளை காக்க வைக்கிறது உனக்கு சுரூபம் கிடையாது, அதனால நீ வந்துடுவேன்னு தெரியும். தீம்பு நிறைந்தவனே சந்தி நின்று தருக்கேல், நாலு சந்தியில எல்லாம் போய் நிக்காத, மூணு சந்து கூடுற இடம் நாலு சந்து கூடுற இடம்னு சொல்லக்கூடிய நாலு சந்தியில எல்லாம் போய் நிக்காத, யார் யாரோ அவ வாத்த குழந்தைகளுக்கு திருஷ்டி சுத்தி போட்டிருப்பா அதெல்லாம் உன் மேல ஒட்டுனிடும், அதுக்கெல்லாமும் கூட சேர்த்து உனக்கு பிராயசித்தாதி ரூபத்தில ஒரு காப்பீடு பண்றதுக்காக ஒரு திருஷ்டி கழிப்பதற்காக வேதாத்தியனம் பண்ணின பிராமணோத்தவர்கள் எல்லாம் கூட சங்கிலே தீர்த்தத்தை கொண்டு மந்திரங்களை சொல்லிய வாயோட நின்று இருக்கா. தாய் சொல்லு கொள்ளாய், அம்மாவோட வார்த்தையை கேள்றா குழந்தை. தேசுடை வெள்ளறை நின்றாய், அதியாசரியமான தேஜசை உடைய திருவெள்ளறையிலே இருப்பவனே, நின்று கொண்டு சேவசாதிப்பவனே, இன்று நான் திருக்காப்பு உன்னை சாத்த, இப்போது நான் உனக்கு ரக்ஷைன்னு சொல்லக்கூடிய இந்த திருஷ்டியை கழிப்பதற்காக உருக்காட்டும் அந்தி விளக்கு ஏற்றுவேன். இருட்டு போயிடுத்து, சூரியன் அஸ்தமனம் ஆயிடுத்து, எலக்ட்ரிக்கல் லேம்ப் எல்லாம் இல்ல, யார் எங்க இருக்கா எது எங்க இருக்குன்னு தெரிய போறதில்ல. சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடியில இருந்தே கெஞ்சின்ற கண்டா குழந்தை நீ வரமாட்டேன்ற, இப்ப அஸ்தமனமும் கூட ஆயிடுத்து, இருட்டு வந்துடுத்து, இதுக்கு மேல எப்படி இந்த அம்மா காப்பிடுவா வந்து ஒளிஞ்சுக்கலான்னு பாக்குறியா? இல்ல உன்னுடைய அழகை பார்ப்பதற்காக நான் சின்னதா ஒரு அகல் விளக்கு ஏற்றுறேன், சாயங்கால வேளையிலே ஏற்றக்கூடியதான அந்தி விளக்கை ஏற்றுகிறேன், அந்த விளக்கு ஒளியிலே உன்னுடைய அழகை பார்ப்பேன், அதன் பிறகு உனக்கு காப்பிடுவேன், அதனால கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுவோம் என்பதாக வேத மந்திரத்தை கொண்டு வேதியர்கள் இருக்கிறா, நான் உன்னை சரணாகதி பண்றேன்னு ரெண்டு உபாயத்தை கை கொண்டு குழந்தைய கூட்டா குழந்து வந்துடுத்து. வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்துன்னு நம்மாழ்வார் காட்டி கொடுத்தார். எம்பெருமானுடைய திருவடிகளை சரணாகதி பண்றது எப்படி பண்ணணும் அப்படின்னா, வேதாத்தியனம் பண்ணினா வேத வல்லுநர்களுடைய திருவடிகளை சரணாக பற்றி கொண்டு அதன் மூலமா பெருமாள் ஆசிரியக்கணும். அப்படின்னா என்ன? சித்தம் சத்சம்பிரதாயே ஸ்திரதியம் வணக்கம் ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் என்பதாக ஆச்சாரியனுக்கு இருக்கக்கூடிய தகுதிகளிலே வேதாத்தியனம் பண்ணினவராக இருக்க வேண்டும் என்பது ஒன்று சுவாமி தேசகனாலே காட்டி கொடுக்கப்பட்டது. அப்படி இங்கே ஆச்சரியமா மந்திரங்களை எல்லாம் சொல்லிட்டு வேத அத்தியனம் பண்ணின பிராமணர்கள் ஆச்சாரியர்கள் நிற்கிறார்கள், அவளை முன்னிட்டு நான் உன்னிடத்திலே கெஞ்சுகிறேன் சரணாகதி பண்றேன் வந்துடுறா குழந்தை அப்படின்னு கூப்பிடுறா. இப்போ வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமானான இந்த புண்டரீகாட்சனுடைய திருப்பாதம் பணிந்து விட்டாகிவிட்டது, வேதம் வல்லுனரான ஆச்சாரியர்களை முன்னிட்டு சரணாகதி ஆயிடுத்து, அவன் வந்துதானே ஆகணும், வந்துட்டான் காப்பிட்டாயிடுத்து. இப்படி பெரியாழ்வார் பல அனுபவங்கள் கண்ணனுக்கு, நீராட்டல் என்ன, பூச்சூட்டல் என்ன, காப்பிடல் என்ன, இதெல்லாம் பண்றச்ச காப்பிடல் சொல்லக்கூடிய பதிகத்தை முழுக்க முழுக்க இந்த திருவள்ளுவருக்கு தான் பாடியிருக்கார் ஆழ்வார். இந்திரனோடு பிரமன் ஈசன் இமயவரெல்லாம் மந்திர மாமலர் கொண்டு மறைந்துவராய் வந்து நின்றார், சந்திரன் மாளிகை சேரும் சதுரர்கள் வெள்ளரை நின்றாய், அந்தியம் போது இதுவாகும் அழகனே காப்பிடவாராய் என்று தொடங்கி ஆச்சரியமா பத்து பாசுரங்களாலே பெரியாழ்வார் யசோதை பிராட்டினுடைய ஸ்தானத்திலே இருந்து இந்த எம்பெருமானுக்கு காப்பிட பாரித்தார், கடைசியிலே காப்பிட்டும் முடித்தார். கடைசி பாட்டில் என்ன சொல்றார் இந்த பதிகத்திலே? போதமர் செல்வ கொழுந்து புனர் திருவெல்லரையானை மாதர் குயர்ந்த அசோதை மகன் தன்னை காப்பிட்ட மாற்றம் வேதப்பயன் கொள்ள வல்ல விட்டு சித்தன் சொன்ன மாலை பாதப்பயன் கொள்ள வல்ல பத்தருள்ளார் வினை போமே அப்படின்னுட்டு பல ஸ்ருதியை சொல்றார் ஆழ்வார். போது அமர செல்வ கொழுந்து புனர் திருவெல்லறையாம், போது அப்படின்னா மலர் புஷ்பம், அதிலே அமர்கிற செல்வ கொழுந்து செங்கமலத்திலே அமைந்திருக்கக்கூடிய செல்வம்னு சொல்லக்கூடிய ஐஸ்வர்யத்திற்கு அதிபதியான அதிபத்னியான செங்கமல வள்ளி புனர் திருவெல்லறையாம், அந்த செங்கமல வள்ளி நீங்காமல் சேர்ந்து அருகிலேயே இருக்கக்கூடியவனான திருவள்ளரை புண்டரீகாட்சன் கண்ணன், அவனுக்கு பெண்களிலே உசந்தவளான பெண்களிலே திலகம் போன்றவளான யசோதை தன்னுடைய மகனாக அவனை பாவித்து காப்பிடுவதற்காக இந்த பாசுரங்களை பாடியது போல வேத பையன் கொள்ளவல்ல விட்டு சித்தன் சொன்ன மாலை, வேதத்தினுடைய சாரம் இன்னது என்று தெரிந்து அந்த வேதத்தை கொண்டு பரம்பொருளை ஸ்தாபித்த பெரியாழ்வாராகிற நான் சொன்ன இந்த பாடல்கள், பாத பயன் கொள்ள வல்ல பத்தருள்ளார் வினை போமே, இந்த பத்து பாசுரம் இல்ல சுவாமி, இதுல ஒரு பாதத்தை சொன்னாலும் கூட பக்தர்களினுடைய வினை போகும், அப்படின்னா அவளுடைய பாவங்கள் எல்லாம் போகும், அவளுடைய ஜென்மா நீங்கும், அவளுக்கு எம்பெருமானுடைய திருவடி பிராப்தமாகும் என்பதாக பலம் சொல்றார் ஆழ்வார். இந்த பத்து பாசுரம் சொல்லணும்ன்றதில்லை, இதுல ஒரு வரி சொன்னா கூட போறோம், ஒரு பாதம் சொன்னா கூட போறோம், இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்க அப்படின்னா திருவிருத்தத்து தனியன்ல திருவிருத்தத்து ஓரடி கற்று இறீர் திருநாட்டகத்தேன்னு தெரிவித்தார். இந்த திருவிருத்தத்திலே ஒரு அடிய கத்துண்டா கூட திருநாட்டுக்கு போயிடலாம் அப்படின்னுட்டு, அந்த மாதிரி இந்த பத்து பாசுரங்கள்ல ஒரு அடிய சொன்னாலும் கூட உங்களுடைய வினைகள் எல்லாம் போகும், பாவங்கள் எல்லாம் போகும்ன்றதா உசந்த பலனை ஆழ்வார் சொல்லியிருக்கிறார். அப்பேற்பட்ட ஆச்சரியமான திவ்யதேசம் இது. பதினொன்னும் பெரியாழ்வாராலே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட பாசுரங்கள். இரண்டாவது இவரை மங்களாதாசனம் பண்ணின ஆழ்வார் கலி என்று சொல்லக்கூடிய திருமங்கை ஆழ்வார். திருமங்கை ஆழ்வாருக்கு எப்போதுமே ஒரு பழக்கம் உண்டு, என்ன அப்படின்னா, முதல்ல எந்த திவ்ய தேசத்தை பாடினாலும் அந்த திவ்ய தேசத்தினுடைய பிரகிருதி வர்ணனம், இயற்கை அழகு, அதை வர்ணிக்க ஆழ்வார் ஆழ்வார். நேர பெருமாளை மட்டும் பாடி சரணாகதி பண்றேன்னு சொல்றது ஆழ்வாருடைய வழக்கம் இல்லை. அந்த திவ்ய தேசம், அங்க இருக்கக்கூடிய இயற்கை காட்சிகளினுடைய அழகு, அங்க இருக்கக்கூடிய நீர் வளம், நில வளம், அங்க இருக்கக்கூடியதான ஆச்சரியமான செடிகள், தோப்புகள், துறவுகள், இதெல்லாத்தையும் பாடிட்டு அந்த அழகுக்கு நடுவே எம்பெருமான் இப்படியாக எழுந்தருளி இருக்கிறான் அவனை பாடுறது ஆழ்வாருடைய வழக்கம். இதுல என்ன சுவாமி பெரிய விசேஷம், ஆழ்வார் கவிஞர் தானே, கவிகள்லாம் அவளுடைய கற்பனை திறனை கொண்டு, அவளுடைய சொல் வளத்தை கொண்டு, அவளுடைய சாமர்த்தியத்தினாலே நிறைய இயற்கையை ரசிச்சு வர்ணித்து பாடல் எழுதுறது வழக்கம் தானே. அந்த மாதிரி கவிகள்ல சிறந்தவரான திருமங்கை ஆழ்வார் பண்ணியிருக்கார். இதுல என்ன ஒரு பெருசா ஒரு அதிசயம் அப்படின்னா, அப்படி இல்ல விஷயம், வியாக்கியாத்தாக்கள் தெரிவிக்கிறா, நம்முடைய விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்துக்கு பிரதானமான ஒரு பிரதி தந்திரம் நாம மட்டுமே ஒத்துண்ட உசந்த கொள்கை என்ன அப்படின்னா, சரீர சரீரி பாவம் என்பது, சரீரம் என்பது உடல், சரீரி அப்படின்னா அந்த உடலுக்கு சொந்தக்காரனாக அந்த உடலை ஆட்டுவிப்பவனாக இருக்கக்கூடிய ஜீவன், ஆத்மா, உயிர். இந்த அண்ட சராசரங்களும் எம்பெருமானுக்கு சரீரம், எம்பெருமான் அதற்கு சரீரி. இந்த அண்ட சராசரம்னு சொல்லக்கூடிய எல்லா உலகங்களிலே இருக்கக்கூடிய அசையும் பொருட்கள், அசையா பொருட்கள், ஜட பொருட்கள், ஜீவராசிகள் எல்லோரும் எம்பெருமானுக்கு உடல், அவன்தான் உயிர், அவன் தான் தாங்கறாத. அந்த உயிரே இல்லை அப்படின்னா இந்த உடல் ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாம உழ்ந்து போயிடும். ஆக அவனுடைய சரீரமாக, அவனுடைய திருமேனியாக இருக்கக்கூடியதான நீர், நிலம், அந்த மாதிரி இயற்கைகள் எல்லாம் வர்ணிக்கிற போது அதுவும் கூட எம்பெருமானையே அனுபவித்து பாடியதாக ஆகும். இங்க இயற்கை வடிவிலே இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருமேனி அழகை வர்ணித்து விட்டு அதன் பிறகு கோவிலுக்குள்ள போய் அங்க அர்ச்சாவதாரமா இருக்கக்கூடிய பெருமானுடைய அழகை வர்ணித்து பாடுறதுன்றது ஆழ்வார் வழக்கம். அதனால பத்து பாட்டு இருக்குன்னா பத்து பாட்டுல ரெண்டு ரெண்டு ஒரு ஒரு பாசுரத்துக்கும் ரெண்டு ரெண்டு லைன் முழுக்க இயற்கை வர்ணனை தான் சுவாமி. அப்படின்னா அப்படி இயற்கையை தன்னுடைய சரீரமாக கொண்ட அந்த இயற்கையில் கரந்தெங்கும் பறந்து உரைகிற எம்பெருமானுடைய வர்ணனம் தான் அது. அதனாலதான் பாசுரம் சொல்றச்ச நம்ம முழுசா சொல்றோம் பெருமாளை பத்தின விஷயங்கள் மட்டும் சொல்லாம. இது ஒண்ணு. ரெண்டாவது, திருமங்கை ஆழ்வாருக்கு இன்னொரு விசேஷமான ஒரு பழக்கம் என்னன்னா, எந்த அர்ச்சாவதார எம்பெருமான பாடினாலும் ரெண்டு வரியால விபவாவதாரத்தை பாடிட்டோ அடுத்த ரெண்டு வரியால அர்ச்சாவதாரத்தை பாடுறதுன்றது இவருடைய வழக்கம். ராமாவதாரத்தை சொல்லி அந்த ராமன் தான் இங்க இப்படி இந்த பெருமாளா இருக்கான்னு சொல்லுவார். கிருஷ்ணாவதாரத்தை பாடி அந்த கிருஷ்ணன் தான் இங்க இந்த பெருமாளா இருக்கான்னு சொல்லுவார். அப்படி விபவாவதாரத்தையும் அர்ச்சாவதாரத்தையும் சொல்லி பாடுவதுன்றது இந்த ஆழ்வாரனுடைய பழக்கம். அந்த ஆழ்வாரனுடைய திருவள்ளரை திவதேச அனுபவம் எப்படி இருக்கிறது அனுபவிக்க போறோம். இந்த திவதேசத்தினுடைய சன்னிவேசம், இதனுடைய அழகு, அழகான இயற்கை காட்சிகள், அங்கங்கு அப்படி ரீங்காரமிட்டு ஒளித்துக் கொண்டிருக்கக்கூடிய வண்டுகள், இந்த சோலைகளிலே அழகாக திரிந்து கொண்டிருக்கக்கூடிய தோகையை விரிக்கக்கூடிய மயில்கள், இதெல்லாமா சேர்ந்து ஆழ்வாருடைய மனசை அப்படியே கொள்ளையடிச்சுடுத்து. இன்னும் அந்த அழகு ரசிச்சுட்டே இன்னும் உள்ள போறார். நிறைய மாந்தோப்புகள் இருக்கு, அங்கங்க மல்லிகை புஷ்பங்கள், முல்லை புஷ்பங்கள் எல்லாம் பூத்து குலுங்கிறது, மாதவி பூன்னு சொல்லக்கூடிய குறுக்கத்தி மரங்கள் எல்லாம் கூட ஆச்சரியமா நல்ல நறுமணத்தோடு கூட காற்றிலே அசைந்து ஆடி நல்ல காத்தையும் நல்ல வாசனையும் வீசிக்கொண்டிருக்கின்றன. நிறைய தீர்த்தங்கள் உண்டோ, எட்டு தீர்த்தங்கள்னு பாக்கிறமோ இல்லையோ, அத்தனை தடாகங்களிலும் தாமரை புஷ்பங்கள் எல்லாம் பூத்திருக்கிறது, அது பாக்கிறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கிறது. குயில்கள் எல்லாம் ஆச்சரியமா பாடிட்டு இருக்கிறது, அந்த குயில் ஓசையை கேட்டு ஆழ்வார் உள்ள நுழையிறார். இப்படி ஆச்சரியமான ஒரு இயற்கை காட்சி ஆழ்வாருடைய மனசை கொள்ளை கொள்கிறது. இதெல்லாம் எம்பெருமானுடைய சரீரம் என்கிற நோக்கிலே ஆழ்வார் இதையெல்லாம் கூட அனுபவித்து தன்னுடைய பாசுரத்திலே மங்களாசனம் பண்றார். இப்படி அழகான ஒரு இயற்கை எழில் மிகுந்த இடத்துக்குள்ளே கோயில் கொண்டுள்ள இந்த புண்டரீ காட்சனை இத்தனை நாள் சேவிக்காம விட்டுட்டோமே, ஒரு சரணாகத்தனா, ஒரு பிரபன்னனா, ஒரு பாகவதனா நமக்கு என்ன கடமை? எம்பெருமானுடைய திருவடிகளிலே கைங்கரியம் பண்றது தானே நமக்கு கடமை. இப்படி ஆச்சரியமான ஒரு அழகான இடத்திலே ராஜா போல வீற்றிருக்கும் இந்த பரம்பொருளுக்கு தஸ்யேதா கப்யாசம் புண்டரீகமேவபக்ஷணின்னுட்டு பரம்பொருள் என்பதை உணர்த்தக்கூடிய தாமரையை போன்ற கண்களை உடைய இந்த எம்பெருமானுக்கு, பிரம்மருத்ர இந்திர சந்திர எல்லாரும் சேவிச்சென்று இருக்கக்கூடிய இந்த பெருமாளுக்கு, அனந்தகருட விஸ்வக்சேனாதிகள் எல்லாம் கைங்கரியம் பண்ணின்றிருக்கக்கூடிய இந்த பெருமாளுக்கு, ஸ்ரீ பூமி தேவியோட விளங்கக்கூடிய பரம்பொருளான இந்த பெருமாளுக்கு, இங்கேயே தங்கி இருந்து என்னால கைங்கரியம் பண்ண முடியாம போயிடுத்து. இத்தனை நாள் இந்த எம்பெருமானுக்கு இங்க தங்கி கைங்கரியம் பண்ணாம விட்டுட்டனேன்னு ஆழ்வார் மனசுல குறை வந்துடுத்து. அதனால சுவாமி, இத்தனை நாள் உன்னுடைய கைங்கரியத்தை இழந்துட்டேன், இனிமேலான உன்னுடைய கைங்கரியத்தை எனக்கு அனுகிரகம் பண்ணணும். இந்த திவதேசத்திலே நான் கொஞ்ச காலமான வசித்த உன் திருவடிகள்ல கைங்கரியம் பண்ணாதான் எனக்கு திருப்தி, அதுக்கு நீ அனுகிரகம் பண்ண வேணும்னு பிரார்த்திக்கிற. அப்படி பிரார்த்திக்கிறச்ச எனக்கு அனுகிரகம் பண்ணுன்னு பிரார்த்திக்கிறாரோ இல்லையோ, அப்போ யார் யாருக்கெல்லாம் இதுக்கு முன்னாலே இவன் அனுகிரகம் பண்ணிருக்கான்றதெல்லாம் சொல்லி காட்டி, அவளுக்கு பண்ணிய எனக்கும் பண்ணு, இவாளுக்கு பண்ணினிய எனக்கும் பண்ணுன்றத இந்த பத்து பாசுரங்கள்ல ஆழ்வார் பிரார்த்திக்கிறேன். வென்றி மாமழு வேந்தி முன்மண் மிசை மன்னரை மூவெழுகால் கொன்ற தேவா. கையிலே பரசுன்னு சொல்லக்கூடிய கோடரியை ஆயுதமாக பிடித்துக் கொண்டு முன் இந்த லோகத்திலே துஷ்ட சத்திரியர்களை எல்லாம் 21 தலைமுறை சத்திரியர்கள் வரைக்கும் புல் பூண்டு இல்லாமல் கொன்று ஒழித்து கட்டிய பரசுராம அவதாரம் எடுத்தவனே, நின் குறைகழல் தொழுவதோர் வகை எனக்கர் உள்புரியே. இங்க தங்கியிருந்து உன்னுடைய திருவடிகளிலே கைங்கரியம் பண்ணக்கூடிய உன் திருவடிகளை சேவிக்கக்கூடிய வழியை எனக்கு அனுகிரகம் பண்ணு. அன்னைக்கு எப்படி அந்த சத்திரியாலெல்லாம் கொன்று நல்லவாலையெல்லாம் காப்பாத்தினியோ, அந்த மாதிரி என்னுடைய கஷ்டத்தை நீக்கி எனக்கு உன் திருவடிகளிலே கைங்கரியம் பண்ணக்கூடிய பாக்கியத்தை கொடுன்னு பிரார்த்திக்கிறேன். இதாயிட்டா பரசுராம அவதாரத்தை சொல்லி விபவாவதாரத்தை பாடி எனக்கு அனுகிரகம் பண்ணு பிரார்த்திச்சாயிடுத்து. மன்றில் மாம் பொழில் நுழை தந்து மல்லிகை மவ்வளின் போதலர்த்தி தென்றல் மாமணம் கவழ் தருவர் திருவள்ளரை நின்றானே. இந்த இரண்டாவது பாதத்திலே மன்றில் மாம் பொழில் நுழை தந்து மல்லிகை மவ்வளின் போது அலர்த்தி தென்றல் மாமணம் கவழ் தரவரு அப்படின்றது வரைக்கும் இயற்கை வர்ணனம், இந்த திருவள்ளரை திவதேசத்தினுடைய அழகு காட்சியினுடைய வர்ணனம். முதல் ரெண்டு வரியாலே விபவாவதாரமாகிற பரசுராமாவதார வர்ணனம் ஆகிவிட்டது. அடுத்த ஒன்றரை வரியினாலே இயற்கை அழகை வர்ணித்து எம்பெருமானுடைய சரீர திருமேனி வர்ணனம் ஆயிடுத்து. இப்படி அன்னைக்கு பரசுராமாவதாரம் எடுத்தவனும் இன்று இத்தனை அழகான திருமேனியை உடையவனாக திருவள்ளரையிலே விளங்குபவனுமான இந்த எம்பெருமான் திருவள்ளரை நின்றானேன்னு அர்ச்சாவதார பெருமானாலே பாடி முடிக்கிறார். இதுதான் ஆழ்வாருடைய சைலி. இது ஒண்ணு, வசையில் நான்மறை கெடுத்த அம்மலர் அயற்கு அருளி. குற்றமில்லாத வேதங்களை எல்லாம் தொலைச்சுட்டு கோட்டை விட்டுட்டு நின்ன அந்த மலர் அயன் தாமரையிலே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடியவனான பிரம்மாவுக்கு அனுகிரகம் பண்ணி, முன் பரிமுகமா இசைக்குள் வேதநூல் என்று இவை பயந்தவனே, ஹயக்ரீவாவதாரம் பண்ணி அந்த வேதத்தை மீட்டுக் கொடுத்து பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ணினவனே, அந்த பிரம்மாவுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ற எனக்கு பண்ண மாட்டேன்றியே, எனக்கு அருள் புரியே. ஆயிடுத்தா இப்ப ஹயக்ரீவ அவதாரத்தை சொல்லி ஆயிடுத்து. உயர்கொள் மாதவி போதுட உலாவிய மாருதம் வீதியின் வாய் திசையெல்லாம் தமிழும் பொழில் சூழ் அப்படின்னுட்டு இயற்கை வர்ணனம், திவதேச வர்ணனம். திருவள்ளரை நின்றானேன்னுட்டு இந்த அர்ச்சாவதார எம்பெருமானுடைய வர்ணனம். இப்படியாக பத்து பாசுரங்களிலே ஆழ்வார் என்ன பிரார்த்திக்கிறார், என்னென்னலாம் சொல்லி பிரார்த்திக்கிறார் அப்படின்னுட்டு சங்கிரகமா சொல்லணும்னா, நாலு வேதங்களையும் ஓட்ட விட்டுட்டு கலங்கி இருந்த பிரம்மாவுக்கு அனுகிரகம் பண்ணி ஹயக்ரீவாவதாரத்திலே அந்த வேதத்தை காப்பாத்தினாய், பிரம்மாவையும் காப்பாத்தினாய், எல்லா லோகங்களையும் உபதிரவம் பண்ணி கொண்டிருந்த ஹிரண்யனை உன்னுடைய நகங்களாலேயே சம்ஹாரம் பண்ணி எல்லோரையும் காப்பாத்தினாய், பஞ்சபாண்டவர்களுக்கு ராஜ்யம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக திருவேங்கட மலையானாக இருந்து கொண்டு அனுகிரகம் பண்ணினாய், மகா வராகமாக தோன்றி பிரளய காலத்திலே மூழ்கி கிடந்த பூமி பிராட்டியை இடந்து மீட்டுக் கொண்டு வந்தாய், அசுரர்களால் வந்த கொடுமையை எல்லாம் நீக்கி தேவர்களுக்கு அமுதத்தை கொடுத்து கூர்மாவதாரம் பண்ணினாய், 10 தலை ராவணனுடைய தலைகளை எல்லாம் கிள்ளி சின்னாபின்னமாக்கி அவனை சம்ஹரித்து சீதை பிராட்டியை மீட்டு தர்மாத்மாக்களை எல்லாம் கூட தேவர்களை எல்லாம் கூட ரட்சித்தாய், தேவர்களை ரட்சிக்க வேணும் என்பதற்காக வாமனாவதாரம் பண்ணி திரிவிக்ரம அவதாரம் பண்ணி யாகசாலையிலே யாசித்து உன்னுடைய நிலையையும் தாழ்த்திக்கொண்டு அவளை காப்பாத்தின, இத்தனை பேருக்கு இத்தனை பண்றிருக்க, சதா சர்வகாலமும் நீ எங்கெல்லாம் இருக்கியோ உன்னையே தேடிண்டு உன்னையே பாடிண்டு சுத்தின் இருக்கிற உன்னுடைய பக்தனான இந்த திருமங்கை மன்னனுக்கு அனுகிரகம் பண்ண மாட்டாயா அப்படின்னு பிரார்த்திக்கிறார். இந்த படிகத்துக்கு வியாக்கியானம் பண்ண போது வியாக்கியான சக்கரவர்த்தியான பெரியவாச்சான் பிள்ளை ஆச்சரியமா இந்த பத்து பாசுரத்தை ஒரு பங்கி ஒரு பேராகிராஃபால ஆச்சரியமா அனுபவிக்கிறார். அமரர்களை அமுது ஊட்டி குடியிருப்பு பண்ணி கொடுத்து வேதாத்தியனத்தை பண்ணுவித்தவன் அன்றிய அவர்களுக்காகத்தான் இறந்திட்டான். கீரசாகர மதனம் பண்ணி அமுதத்தை வரவைத்து தேவர்களுக்கு அமுதத்தை கொடுத்து அவர்களை சாகாதவர்களாக அமரர்களாக மறிக்காதவர்களாக பண்ணின பிரம்மா இழந்து நின்ற வேதத்தை மீட்டு அவனுக்கு உபதேசம் பண்ணி அவனுக்கு வேத அத்தியனம் பண்ணி வைத்த அந்த தேவர்களுக்காக நீ போய் இறந்த பிச்சை எடுத்த எல்லாரும் உன் காலடியில பிச்சை எடுத்துருக்காண்டா சுவாமி, நீ போய் அவளுக்காக எல்லாம் பிச்சை எடுத்தியா, இப்படி தேவர்களுக்கு என்னென்னமோ பண்ணின எனக்கு பண்ண மாட்டியா அப்படின்றதா ஆழ்வார் அனுபவிக்கிறார் என்பதாக சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை ஆச்சரியமா வர்ணிக்கிறார். மடல் ஆழ்வார் இந்த திவதேசத்தை பாடுகிற போது அதி ஆச்சரியமா ரெண்டு வரியினால பாடி கொடுத்தார் மடல்ல. என்ன அப்படின்னா, மதில் கட்சி ஊரகமே பேரகமே பேரா மருதிருத்தான் வெள்ளரையே வெக்காவே, பல திவதேசங்களை சொல்லிட்டு வரச்ச திருவெள்ளரைன்னு இந்த திவதேச பெயராலே மடலிலும் கூட இதற்கு மங்களாதாசனம் இங்க பெயர் மட்டும் சொல்றார். இன்னொரு இடத்துல மின்னை இரு சுடரை வெள்ளரையுள் கள்ளரை மேல் பொன்னை மரதகத்தை புட்குழியம் போரேற்றை அப்படின்ற இடத்துல வெள்ளரையுள் கள்ளரை மேல் பொன்னை அப்படின்றார். வெள்ளரைன்னா என்னன்னு பார்த்தோம், இந்த ஸ்வேதகிரின்னு சொல்லக்கூடிய மலை. கல்லறை அப்படின்னா கல் பிளஸ் அறை, கல்லிலே தயாரான அறை, அறைன்னா உள்ளு ரூம், அதன் மீது இருக்கக்கூடிய பொன் அப்படின்னா பொண்ணுன்னு சொல்லக்கூடிய ஸ்வர்ணமயமான ஹிரண்மையான பிராட்டியோடைய சேர்ந்து உரைகின்ற புண்டரீ காட்சன் அப்படின்னுட்டு பெருமாளையும் பிராட்டியும் சேர்த்து பொன் என்கிற ஒரு வார்த்தையாலே மங்களாதாசனம். வெள்ளறைனா புரியறது, பொண்ணுன்னா புரியறது, கல்லறைனா என்ன சுவாமி, எப்படி மலையை குடைந்து குடைவரை கோவில் கட்டுறாலோ அந்த மாதிரி இந்த ஸ்வேதாத்ரின்னு சொல்லக்கூடிய வெள்ளறை மலையை குடைந்து கல்லறைகள் இங்கே கட்டப்பட்டிருக்கிறது சிவி சக்கரவர்த்தியாலே. இந்த பெரிய பிராகாரத்தை சுத்தி வரச்ச இந்த மலையே குடைஞ்சு ரூம் போல கட்டி எடுக்கக்கூடிய அறைகள் தெரியும். அந்த மாதிரி அப்படியே படர்ந்து விரிந்திருக்கக்கூடிய இந்த மலை மீது அந்த மலை பாறைன்னு சொல்லக்கூடிய கல்லை குடைந்து கட்டப்பட்ட ஒரு அறை மேலதான் எம்பெருமான் இப்போது எழுந்தருள் சேவை சாதிக்கிறான். அதனால வெள்ளறையுள் திருவெள்ளறை என்கிற மலை மீது கல்லறை மேல் கல்லாலே கல்லாலே கட்டப்பட்ட அறை மேலே சேவை சாதிக்கக்கூடிய பொன்மை அப்படின்னுட்டு ஆச்சரியமா இங்கே கல் அறைகள் இருப்பதையும் அதன் மீது எம்பெருமான் எழுந்தருளி சேவை சாதிப்பதையும் ஆழ்வார் நமக்கு காட்டி கொடுக்கிறார். இந்த பெரிய பிராகாரத்துல வரைச்ச மேற்கு வாசல் சொன்னோமே, இந்த துருஷ்காலுடைய உபத்திரவத்தினாலே மறைச்சு வச்சிருக்கா, கல் தர போட்டு மறைச்சுட்டான்னு அந்த இடத்துல பிரதட்சிணமா வரைச்ச அங்க ஆச்சரியமா அசரீதி கேட்கும். அங்க புண்டரீகாட்சா ரங்கா அப்படின்னு கத்தினோமானா மூணு நாலு முறை திரும்ப திரும்ப எக்கோ கேட்கும். அசரீரின்னு தப்பா சொல்லிட்டேன், மன்னிக்கணும், எக்கோ கேட்கும், எதிரொலிக்கும். இதே மாதிரிதான் ஸ்ரீரங்கத்திலையும் செங்கமலவழி நாச்சியார் சன்னதியிலிருந்து முதலாழ்வார்கள் சன்னதி போற வழியில அந்த மத்தியிலே இதே மேற்கு வாசலுக்கு நேர அங்க ரங்காரங்கான்னு கூட்டாலும் அதுவும் எதிரொலிக்கும். அப்படி ஆச்சரியமான எதிரொலியை தரக்கூடியது. அதற்கு காரணம் கல் அறை இருப்பது, கல்லாலான அறையிலே இந்த அக்கோஸ்டிக்ஸ்னுடைய ரீதியில இங்க அந்த மாதிரி எதிரொலி கேட்கறதுன்னு சொல்றான். அதுவும் அனுபவிக்க வேண்டியது அங்கு. இது ஸ்ரீரங்கத்துக்கும் இந்த திவதேசத்துக்குமான ஒற்றுமை. கல்லறை அப்படின்ற உடனே ஞாபகம் வருது, ராமானுஜர் ஒரு வருஷ காலம் இங்க தங்கி இருந்தார், இடையில ஸ்ரீரங்கத்துக்கு போனா பெருமாளை பார்த்துட்டாரானா திரும்ப இங்க வர முடியாது அவரால். அங்க இருக்கிற காரியங்களும் அவரை விட்டு வைக்காது. குலசேகர பெருமாளை ரங்க யாத்திரைக்கு போக கூடாம அங்க இருக்கிறவா புடிச்சு வச்சுட்ட மாதிரிதான் இவரை யாரும் அனுப்ப மாட்டா, புடிச்சு வச்சுப்பா ஸ்ரீரங்கத்துல. ஆனா இவரால ரங்கநாதனையும் பிரிஞ்சிருக்க முடியல, இங்க கீதா பாஷ்ய காலக்ஷேபமும் சொல்லி ஆனோம், இவர் என்ன பண்றதுன்னு பார்த்தார். ராஜாவினிடத்துல சொல்லி செங்கமலவள்ளி நாச்சியார் சன்னதியினுடைய செவத்துல ஒரு மாடம் போல ஒரு துவாரத்தை ஏற்படுத்தினார். ஒரு ஸ்கொயர் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஓபனிங் அது. அதுல இருந்து பார்த்தா அன்னைக்கு ரங்கநாதன் பெரிய கோவில் கோபுரங்கள்ல உசரமான வெள்ள கோபுரம் தெரியுமா, ஸ்ரீரங்கன் ஞாபகம் வந்துடுத்தோம் அப்படின்னா தாயார் சன்னதி வாசல்ல இருக்கக்கூடிய அந்த செவத்துல இருக்கக்கூடிய துவாரத்தின் வழியா வெள்ள கோபுரத்தை பார்த்து ரங்கநாதனை தியானம் பண்ணி மனக்கண்ணாலே சேவித்து ஆறுதல் பட்டுக் கொள்வாராம் சுவாமி. எப்ப உன்னண்ட வரப்போறேன், எப்ப உன்னண்ட வரப்போறேன்னு எங்கிட்டு இருப்பார் போல் இருக்கு அந்த துவாரத்துல பாத்துண்டு. அந்த துவாரம் இன்னைக்கும் இருக்கிறது. இப்போ வெள்ள கோபுரத்தை காட்டிலும் உசரமா முகூரவி சிங்கர் கட்டினா ராஜகோபுரம் பெருசா வந்துடுத்து, ரொம்ப உத்து பார்த்தா ராஜகோபுரம் லேசா சேவையாருதுன்னு சொல்றா. அடியனுக்கும் கூட சேவித்தாதான் ஞாபகம் அந்த மாதிரி. இப்படி ஆச்சரியமானது விதேசம் இது. இந்த திவதேசத்தை சுவாமி தேசிகன் தன்னுடைய ஹம்ச சந்தேசத்திலே மங்களாதாசனம் பண்ணிருக்கார். இந்த ஹம்சம் அப்படின்றது அன்னப்பறவை, சந்தேசம் அப்படின்னா தூது, அன்னப்பறவையை தூது விடுவதாக அமைந்த காவியம். இதிலே அந்த ஹம்சத்தை திருவள்ளரை திவதேசத்திற்கு போகுமாறு தூது அனுப்புகிற பட்சத்திலே பிருத்திவீலீலா திலக சுபகம் பச்சிமம் பாகமேஷாம் நாம்னா வர்ஷம் ஜலசர நதீ மாத்ருகம் காஹமான திரக்ஷ்யாராத் பரிமிததயாமக்ன கைலாசதுருஷ்யம் ஸ்வேதம் சைலம் பனிபதி விவக்ஷமாதலாத் துஜ்ஜினாஹம் அப்படின்றதா ஆச்சரியமா இந்த ஸ்லோகம். என்ன சொல்றார் அப்படின்னா, ஜலத்திலே உலாவிக் கொண்டிருக்கக்கூடிய அம்சப்பறவையே மேற்கு திசையில ஆத்து பாய்ச்சல்னால வளம் பெற்றதான வர்ஷம் என்கிற பெயரை உடைய அந்த வனத்திலே இது பூமிக்கு திலகமோ அப்படின்னு சொல்றது போல அழகாக இருக்கக்கூடிய சோழ தேசத்திலே இருக்கக்கூடியதான ஒரு பிரதேசம் இந்த திருவள்ளரை. அது மேற்கு திசையிலே இருக்கிறது. இந்த அம்சம் போறதுக்கு டைரக்ஷன் மேற்கு திசையில போனோம்னு டைரக்ஷன் சொல்றார். அது ஆத்து பாசனத்தினாலே வளம் பெற்றதுன்னா அங்க மழை இல்லை, வறண்ட பூமின்னு அர்த்தம். ஆனா என்ன பெயர் அந்த தீவிற்கு? வருஷம்னு பெயர். வருஷம்னா மழைன்னு அர்த்தம். மழை தீவுன்னு பெயரே தவிர மழை கிடையாது, வறட்சி தான் அங்க. அது பாக்குறதுக்கு எப்படி இருக்கும் தெரியுமோ? பூமி பிராட்டி தனக்கு அழகா ஒரு திலகம் இட்டுண்டாது போல இருக்கும். அவ்வளவு அழகான பூமி அது. அது சோழ தேசத்திலே சோழ நாட்டை சேர்ந்த ஒரு பிரதேசம். நீ அதற்குள்ளே நுழைந்து பறந்து கொண்டே செல். அப்ப உன் கண்ணுக்கு ஆச்சரியமா என்ன தெரியும் தெரியுமா? பாக்கிறதுக்கு ரொம்ப சின்னதா வெள்ளையா இருக்கக்கூடிய ஒரு கைலாசம் மலையானது ஜலத்திலே மூழ்கி முக்காவாசி மூழ்கிடுத்து கால்வாசி மாத்திரம் மேல தெரிஞ்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு வெள்ள மலை உன் கண்ணுக்கு சேவையாகும். அது என்ன கைலாச மலை? பெருமாள் இருக்கிற மலையை வெறும் கைலாச மலைன்னு சொல்லிடலாமா? இல்ல இல்ல, இன்னும் நன்னா சொல்லணும். பெருமாள் வராக அவதாரம் எடுத்து பூமியை காப்பாற்றிய போது அந்த பூமியை தலையாலே தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஆதிசேஷன் அந்த வராக பெருமாளை சேவிக்கணும்ன்றதுக்காக பூமியை பிளந்து கொண்டு அப்படியே பாம்பு படத்துட்டு மேல வந்தது. அப்படி தலையை தூக்கிண்டு லேசா தலையை தூக்கி மேல வந்த ஆதிசேஷன் முழுசா வரல, தலையை மட்டும் தூக்கி வெட்டி பாக்கிறான். அதுதான் அந்த மலை. நல்ல வெள்ள வெள்ளு வெள்ளிறத்தில் இருக்கக்கூடிய ஆதிசேஷன் தன்னுடைய படங்களை எல்லாம் விரித்துக் கொண்டு தலைய பான்னு விரிச்சுண்டு அப்படி எட்டி பாக்கிறான். பெருமாள் எங்க இருக்கார்? செந்தாமரை கண்ணன் அவரை சேவிக்கணும், அவருடைய திருவடியை தலையால சுமக்கணும்னு எட்டி பார்த்தான். திருவனம் தாழ்வான் தலையை கொண்டு வச்ச உடனே தன்னுடைய ஆசனம் வந்துடுத்தோன்னு பெருமாள் அவர் தலைமையில திருவடியை வச்சு இங்க செந்தாமரை கண்ணனா எழுந்துருட்டார். அதனால கைலாசம்னு சொன்னா போறாது, அது கொஞ்சம் குறவுதான். ஆதிசேஷன் இங்க மலையா இருக்காருன்னு வர்ணிக்கணும் அப்படின்னுட்டு அப்படி திருவனம் தாழ்வானுடைய படம் போலவும் கைலாச மலையானது ஜலத்திலே மறைந்து கொஞ்சம் எட்டி பார்ப்பது போலவும் இருக்கக்கூடிய அழகான இந்த திருவள்ளரையை நீ போய் காண்பாய் என்பதாக திருவள்ளரைக்கு போய் புண்டரீகாட்சனை சேவிக்க வேணும் அப்படின்னு சாதிக்கிறார். இப்போ அந்த பெருமாள் எழுந்தில் இருக்கக்கூடிய மலையை சேவிக்கணும்னு நியமிச்சுட்டு இருப்போம். அடுத்தது மலையை சேவித்தா மட்டும் போறாது, சேவிச்சுட்டு அப்படியே பறந்துடாதே, அங்கிருந்து மூவ் ஆயிடாத, அங்கே எழுந்தருளி இருப்பவனான புண்டரீகாட்சனுடைய அனுகிரகத்தை பெற்றுக்கொள், போய் பெருமாள் சேவி அனுகிரகத்தை வாங்கிக்கோ. ஸ்பாராலோக பிரசமித தம சஞ்சயம் தத்ர பும்சாம் பிரத்யக்ரூபம் பிரகுண விபவம் பிரார்த்தனீயம் புதானாம் நேதீயாம்சம் குஷல நிவகம் நந்துராதாஸ்யதே தே திவ்யம் தேஜோ ஜலதி தனயா ஸ்நேக நித்யானுஷக்தம் அப்படின்றத ஆச்சரியமா இந்த ஸ்லோகத்தினாலே அந்த எபெருமானுடைய அனுகிரகத்தை பெற்றுக்கொள் அப்படின்றதா நியமிக்கிறார் அந்த திருவள்ளரை. இப்ப வர்ணித்தேனே அந்த அழகான திருவள்ளரையிலே எம்பெருமானுடைய அப்ராகிருத்த மூர்த்தியானது பிராட்டியினுடைய காதலாலே தோன்றியது, தன்னுடைய கடாட்சத்தினாலே உலகத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய அஜ்ஞானத்தை எல்லாம் நீக்குவது, யார் யார் தன்னுடைய திருவடிகளை ஆசிரியத்து வேண்டி என்னென்ன கேட்கிறாளோ அவளுக்கு எல்லா ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கக்கூடியது, இந்த உலகிலே வாழ்வதற்கு தேவையான நலம்னு சொல்லக்கூடிய ஐஸ்வர்யம் முதலானவற்றையெல்லாம் கூட அளிக்கக்கூடிய சக்தி அந்த எம்பெருமானுக்கு உண்டு. மறுபிறவி இல்லாமல் பண்ணி மோட்சம் தருவதாகிற பரம புருஷார்த்தத்தையும் கூட அவன் தருவான். அதனால மோட்ச ருச்சியை உடையவர்களான நித்தியசூரிகளும் அங்க சேவிச்சுட்டு இருக்கான் அனந்தன்களுடன் எல்லாம். உலக வாழ்க்கையிலே நாட்டம் கொண்டவர்களான சாமானிய தேவர்களான சூரியசுந்தராவளும் சேவிச்சுட்டு இருக்கா. சிவி சக்கரவர்த்தி முதலான ரிஷி மனிதர்கள், மார்க்கண்டேயன் முதலான ரிஷிகளும் சேவிக்கிறார். அப்பேற்பட்ட எம்பெருமானை நீ போய் சேவி, உனக்கு என்ன வேணுமோ எல்லாம் கொடுப்பான். இங்கு நீ வாழ்கிற வரைக்கும் இங்கு தேவையான இன்பங்களை எல்லாம் கொடுத்து உனக்கு மோட்சத்தையும் கூட கொடுப்பான் என்பதாக திருவள்ளரைக்கு போய் பெருமாளை சேவிக்குமாறு சுவாமி தேசிகன் அந்த அம்சபக்ஷியை தூது விடுகிறார். இந்த ஆச்சரியமான அம்ச சந்தேசத்திலே சுவாமி தேசிகனாலே மங்களாதாசனம் பண்ணப்பட்ட திவ்யதேசம் சுவாமி உய்யக்கொண்டார் சுவாமி எங்களாழ்வான் இவாளுடைய அவதாரஸ்தலம். உய்யக்கொண்டார் நாதமுனிகளுடைய சிஷ்யர், மணக்கால் நம்பியினுடைய ஆச்சாரியர். நாதமுனிகள் எனக்கு வயசாயிடுத்தோ, ஆலவந்தார் ஆகிற என் பேரனுக்கு வேதாந்தார்த்தங்களை எல்லாம் உபதேசம் பண்ற அளவுக்கு நான் இருக்க மாட்டேன், இல்ல எனக்கு சக்தி போராது, அந்த காரியத்தை அவனிடத்திலே ஒப்படைக்கிறேன்னு சொல்லி இந்த உய்யக்கொண்டார் இடத்திலே அந்த பொறுப்பை ஒப்படைக்க, அவர் அந்த நேரம் வரும்போது நீ பண்ணுன்னுட்டு மணக்கால் நம்பிக்கு உரைக்க, கடைசியில மணக்கால் நம்பிதான் அந்த காரியத்தை தலைக்கட்டினர், நிறைவேற்றினர். அப்படி நாதமுனிகள் யாரை நம்பி இருந்தாரோ அந்த வசந்த உய்யக்கொண்டாருடைய அவதார ஸ்தலம் இது. அந்த சுவாமி இந்த திவ்யதேசத்திலே சித்திரமாசம் கார்த்திகை நட்சத்திரத்திலே அவதாரம் பண்ணினர். அப்பேற்பட்ட வசந்த ஆச்சாரியனுடைய அவதார ஸ்தலம். நமஸ்யாமி அரவிந்தாட்சம் நாதபாவே வியவஸ்திதம் சுத்த சத்தமயம் சௌரேர் அவதாரம் இவ அபரம் என்பதாக சுவாமி தேசிகன் இவருக்கு சமர்ப்பித்த தனியன். அடுத்தபடியா சுவாமி எங்களாழ்வான் ராமானுஜருடைய சிஷ்யரான திருக்குறிப்பிரான் பிள்ளானுடைய திருவடியாக இருந்தவர், சுவாமி நடாதூரம்மாளுடைய ஆச்சாரியராக எழுந்துள்ளிருந்தவர். இந்த சுவாமிக்கு ஒரு விசேஷ சக்தி உண்டு. என்ன அப்படின்னா, இவரிடத்துல காலக்ஷேபம் கேட்டா கேட்கிறவாளுக்கு எந்த சந்தேகமும் வரவே வராது. தினவு அடங்க சொல்லக்கூடியவர் இவர். அப்படின்னா எந்த சந்தேகம் வந்தாலும் அந்த சந்தேகத்துக்கு மட்டுமல்லாமல் இனிமேல் சந்தேக பரம்பரையே வரக்கூடாது, எந்த விதமான சந்தேகமும் வந்துவிடக்கூடாதுன்னு அத்தனைக்கும் தெளிவாக பதில் சொல்லி புரிய வைக்கக்கூடியவர். நடாதூரம்மாள் காஞ்சிபுரத்திலே அவதரித்தார். அவர் தன்னுடைய தேர்த்தகப்பனாரும் ஆச்சாரியருமான தேவராஜாச்சாரியரிடத்திலே ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் பண்ண ஆரம்பித்தார். முதல் நாளே ஆச்சரியமா சூக்ஷ்மமா ஒரு சந்தேகத்தை கேட்டார். இப்படி முதல் நாளே ஆச்சரியமா இவ்வளவு ஆழங்கால் பட்டு அனுபவித்து கேள்வி கேட்கக்கூடிய இந்த குழந்தைக்கு நாம சொன்னா போறாது, ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் சொல்றதுல பேர் போன எங்களாழ்வான் சுவாமி தான் சொல்லணும். தினவடங்க சொல்லுவான் திருவள்ளரை சோழின்னு அந்த நாள்ல ஒரு பழமொழி உண்டு. திருவள்ளரைன்றது இந்த திவ்யதேசம், சோழியன் அப்படின்றது முன்குடுமி சோழிய அந்தனர் பரம்பரையிலே இந்த சுவாமி அவதரித்தபடியினாலே அவரை சோழியன் என்று அன்பாக சொல்வது. அந்த திருவள்ளரை சோழியனான இந்த சுவாமி தினவடங்க காலக்ஷேபம் சொல்லக்கூடியவர். அதனால நீ அங்க போய் காலக்ஷேபம் பண்ணிட்டு வான்னு நடாதூரம்மாலை தேவராஜாச்சாரியர் காஞ்சிபுரத்திலிருந்து திருவள்ளரைக்கு அனுப்புறார். அவர் பரீட்சை எல்லாம் பண்ணி பார்த்துட்டு காலக்ஷேபம் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டார். அப்படி ஒரு கண்டிஷன் போட்டார், எனக்கு பசங்க இல்ல, நீ என்னுடைய பிள்ளையா இருந்து எனக்கு எல்லா சுசுரூஷைகளும் பண்ணி எல்லா சேவகமும் பண்ணி என் கூடவே இருந்து என்ன பார்த்துண்டு, நான் பரம்பரை விட்டு எனக்கு சம்ஸ்காரம் பண்ணி எனக்கு கர்மா எல்லாம் பண்றேன்னு சொல்லும், நான் உனக்கு கலட்சேபம் சொல்றேன்னு ஒரு அன்பு கட்டளை போட்டார். பொதுவா ஆச்சாரியால் பரம்பிச்சுட்டா அவளுக்கு சந்ததி இல்லைன்னா சிஷ்யன் காரியம் பண்றது கைங்கரியம் பண்றதுன்றது சிஷ்யனுக்கு உண்டு, நேரடி கர்த்தத்துவம் உண்டு. ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய கர்த்தத்துவம் சிஷ்யனுக்கு உண்டு, அவருக்கு நேரடி சந்ததிகள் இல்லாத போது. அது சாஸ்திரார்த்தம் என்கிறபடியினாலே இவர் ஆசையா இந்த குழந்தையிடத்துல கேட்கிறார். அதை நான் முடிவு பண்ண முடியாது, எங்க அப்பா அதுக்கு அனுமதி கொடுக்கணும், நான் போய் கேட்டு வரேன்ட்டு இந்த குழந்தை திரும்ப காஞ்சிபுரத்துக்கு வந்து தோப்பனார் இடத்துல பிரார்த்திச்சது. அப்பேற்பட்ட ஆச்சாரியனுக்கு பண்ணக்கூடியது உன்னுடைய பாக்கியம், அதனால எனக்கு சம்மதம் நட்டார். அப்பா அவனுடைய சம்பந்தத்தை தெரிவித்து காலக்ஷேபம் ஆரம்பித்து திருவள்ளரையில ரொம்ப நாள் காலக்ஷேபம் அம்மாளுக்கு நடக்கிறது. திடீர் திடீர்னு நடுவுல நிறைய காலக்ஷேபங்கள் நின்று போறது. ஏன்னா இந்த சுவாமி கிரகஸ்தர், அந்த ஊர்ல இருக்கிறவாள்லாம் இவருடைய தாயாதிகள் 3700 அந்தனர்கள் அந்த ஊர்ல இருந்தாப்போ, அதனால அடிக்கடிக்கு தீட்டு வந்து விடுறது, காலக்ஷேபம் சொல்ல முடியல, தரங்களா போறது. எதுக்குன்னு இந்த குழந்தை இங்க வந்ததோ அந்த காரியமே நடக்கலையான்னு வா, இந்த தீட்டு சமாச்சாரம் எல்லாம் காதலப்படாத தூரத்துக்கு போயிடலாம் இருக்கக்கூடியதான் பண்ணான் என்கிற அக்ரஹாரத்தில் இருந்து கொண்டு பண்ணிட்டு காலக்ஷேபம் தொடர்றான். அப்போ காலக்ஷேபம் பூர்த்தியான சமயத்துல அங்கே எங்களாழ்வான் பரம்பு சுடுறார். அம்மாளுடைய ஆசைப்படி எங்களாழ்வான் வாழ்ந்த காலம் முழுக்க அவருடைய விபவ காலம் முழுக்க அம்மாள் அவருக்கு கைங்கரியம் பண்ணி அவரை பார்த்து கொண்டது மட்டுமல்லாமல் அவர் பரம்பு விட்டு அவருக்கு சர்ம கைங்கரியம் எல்லாம் பண்ணி அவருக்கு பண்ண வேண்டிய காரியங்களை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவரை மானசீகமா சேவிச்சுட்டு காஞ்சிபுரத்துக்கு தோப்பனார் இடத்துல போய் சேர்ந்தார். அன்னைக்கிலேருந்து நடாதூரம்மாள் தேவப்பெருமாள் சன்னதியினுடைய கச்சிவாய்த்தான் மண்டபத்திலே சேவை சாதித்து காலக்ஷேபம் சாதித்துக் கொண்டிருந்தார். அங்க அவரிடத்துல வாசித்தவர் தான் அப்புள்ளார், அவரிடத்திலே வாசித்தவர் தான் தேசிகன் என்பதாக எம்பெருமானார் திருக்குறையை பிரான் பிள்ளான் எங்களாழ்வான் நடாதூரம்மாள் கிடாம்பி அப்புள்ளார் சுவாமி தேசிகன் என்பதாக நம்முடைய குரு பரம்பரை வருகிறது. இந்த குரு பரம்பரையிலே ஹிருதயம் போல திகழ்பவர் இந்த எங்களாழ்வான், அவர் அவதரித்த ஸ்தலம் இது. அந்த சுவாமியினுடைய தனியன் ஸ்ரீ விஷ்ணு சித்த பத பங்கஜ சங்கமாய சேதோ மம ஸ்பிருஹயதே கிமத பரேன நோச்சேன்மமாபி யதிசேகர பாரதீனாம் பாவஃ கதம் பவிதும் அர்ஹதி வாக் விதேயஹ அப்படின்றதா இவருடைய தனியன். இந்த எங்களாழ்வானுடைய திருவடி தாமரைகளிலே எனக்கு மனசு போடுது, அவர் திருவடிகளில் எனக்கு பக்தி ஏற்படுறது. அது மட்டும் இல்லைன்னா ராமானுஜருடைய ஸ்ரீபாஷ்யம் முதலான கிரந்தங்களினுடைய அர்த்தம் எனக்கு தோன்றுமா, எனக்கு புரியுமா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த எங்களாழ்வானுடைய திருவடிகளிலே பக்தியும் அவர் அனுகிரகமும் இல்லைன்னா எனக்கு ஸ்ரீபாஷ்யமே புரியாது அப்படின்னுட்டு ஸ்ரீபாஷ்யத்தை அத்தனை தூரம் புரியும்படியாக காலக்ஷேபம் சாதிக்கக்கூடிய மகானுபாவர் இந்த சுவாமி என்பதை இந்த தனியன் தெரிவிக்கிறது. அடியேன் வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணின போட்டோக்களை பத்தி விஞ்ஞாபிச்சுடுறோம், இதை முடிச்சுக்கிறேன். மூலவர் செந்தாமரை கண்ணன் புண்டரீகாட்சன் சங்க சக்கரங்களை ஏந்தி கொண்டு, குறிப்பா சக்கரத்தை பிரயோக சக்கரமாக வைத்துக் கொண்டு, புண்டரீகம் என்கிற தாமரை போன்ற தன்னுடைய கண்களை காட்டி, அந்த கண்களாலே நம்மை எல்லாம் வசீகரித்துக் கொண்டு, நம்முடைய இதயத்தை எல்லாம் அபகரித்துக் கொண்டு எழுந்தொள்ளிருக்கிறான். அவனுக்கு மேலே சூரியனும் சந்திரனும் வெண்சாமரம் வீசிக்கொண்டிருக்கிறார்கள். அனந்தனும் கருடனும் அவனை சேவித்தது போல கைய கூப்பிண்டு மனுஷ ரூபத்துல சேவை சாதிக்கிறார். தபஸ் பண்ணி இவனை சேவிக்கணும்னு ஆசைப்பட்ட பூமி பிராட்டியும் மார்க்கண்டேயரும் மண்டியிட்டு அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். உற்சவரா புண்டரீகாட்சன் சொல்லக்கூடிய பெருமாளும் பக்கத்திலே பங்கஜவல்லி தாயாரும் எழுந்தருள் இருக்கிறார். இப்படி மூலவரான பூமி தேவி, உற்சவரான ஸ்ரீதேவி ஆகிய ரெண்டு பிராட்டிமாரோட சங்க சக்கரம் என்ன, தாமரை கண்கள் என்ன, இதையெல்லாம் காட்டிண்டு நான் தான் பரம்பொருள் என்பதாக எம்பெருமான் எழுந்தருள் இருக்கிறான். இவனுடைய நித்யோத்சவ மூர்த்தியான செல்வரும் கூட எழுந்தருள் இருக்கிறார். இது மூலவருடைய படத்திலே நாம் அனுபவிக்க வேண்டியது. எல்லோரும் ஒரு முறை அந்த போட்டோவை சேவிச்சுக்கணும், முடிஞ்ச போதும்னு பிரார்த்திச்சுக்கிறேன். நடிகன் கீழே தனிக்கோயில் கொண்டுள்ள நாச்சியார் செங்கமலவள்ளி நாச்சியார், மூலவருக்கும் உற்சவருக்கும் வித்தியாசம் இல்லை, நேற்று அனுபவிச்சுட்டோம். அதற்கு அடுத்தபடியாக கொள்ளிடக்கரையிலே பிரம்மோற்சவத்தினுடைய மூன்றாம் திருநாள் பெருமாளும் பிராட்டியும் சேர்த்து கண்டருளக்கூடிய அந்த சேவை, அதையும் சேவித்துக் கொள்ள வேண்டியது. இன்னொரு படம் ஷேர் பண்ணியிருந்த அடியன், பெருமாள் முத்து கொண்ட சைடு கொண்ட போட்டுருக்கிற மாதிரியான ஒரு படம், அசப்புல நம்பெருமாளாட்டமே இருப்பார். அதிலே ரெண்டு பக்கம் ரெண்டு தாயார், என்னன்னா கீழே தனிக்கோயில் நாச்சியாராக இருக்கக்கூடிய செங்கமலவள்ளி தாயார் உற்சவரும், மேல வருஷமெல்லாம் கூட பெருமாள் பக்கத்திலேயே இருப்பவளான பங்கஜவள்ளி தாயார் உற்சவரும் ரெண்டு தாயாரோட இந்த எம்பெருமானுக்கு சேர்த்தி. இது நவராத்திரி உற்சவம் 9 நாள், பங்குனி உத்தரவு உற்சவம் 1-5 நாள், அந்த மாதிரி விசேஷ உற்சவ காலங்களிலே இந்த ரெண்டு தாயாரோடு கூட இந்த எம்பெருமான் எழுந்தருளியிருந்து சேர்த்தி சேவை ஆவதுன்றது இந்த திவ்யதேசத்தினுடைய ஒரு ஆச்சரியமான அனுபவம். அதனால இந்த சேவையை சேவிக்கணும்னா அங்க அர்ச்சகாலிடத்திலே எப்போது இந்த சேர்த்தி சேவை என்பதை குறித்து வைத்துக் கொண்டு சேவிக்க வேண்டும் என்பதாக பிரார்த்தித்துக் கொண்டு, அடியேன் இந்த திருவள்ளரை திவ்யதேச அனுபவத்தை அடியேனுக்கு தெரிந்த மட்டிலே விஜாபித்துக் கொண்டதாக கடைசியாக பிள்ளைப்பெருமாள் ஐயங்காருடைய பாசுரத்தை விஜாபித்துக் கொள்கிறேன். கல்லிருந்தான் தந்தை கமலத்தோன், அக்கமலத்தில் இருந்தான் தந்தை அரங்கேசன் என்றே, தொல்லை மறையுள்ளறையான் நின்றமையால் உள்ளமே கல்லமின்றி வெள்ளறையான் தாலே விரும்பு என்பதாக பிள்ளை பெருமாள் ஐயங்காருடைய பாசுரம். கல் இருந்தான், கல் என்பது கைலாச மலையை குறிக்கிறது, கல்லாலான மலை என்று. அதிலே அமர்ந்தவன் ருத்ரன், கல் இருந்தான் தந்தை, ருத்ரனுடைய தந்தை கமலத்தோன், கமலம் என்று சொல்கிற தாமரையிலே அமர்ந்திருப்பவனான பிரம்மா. அக்கமலத்தில் இருந்தான் தந்தை அரங்கேசன், அந்த ருத்ரனுடைய தந்தையான தாமரையிலே இருப்பவனான பிரம்மா இருக்கிறானே, அவனுக்கு தந்தை யார் அப்படின்னா அரங்கேசன், அரங்க நகரிலே எழுந்தருளி சேவை சாதிக்கக்கூடிய ஈஸ்வரனான ரங்கநாதன் அப்படின்னு என்றே, தொல்லை மறைவுள் அறையான் நின்றமையால், அனாதியான வேதமே சொல்லிடுத்து. அப்படி இருக்கச்ச உள்ளமே மனசே, கல்லமின்றி வெள்ளறையான் தாளே விரும்பு, இதுக்கு மேல எது பரம்பொருள்னு ஏன் தேடிந்து ஓடிருக்க? கல்லங்கபடம் இல்லாம முழு மனசோட வேதம் காட்டி கொடுத்த பிரம்மருத்ரர்களை எல்லாம் படைத்து அவர்களுக்கு பிதாவான பிதா மகனான அந்த திருவள்ளரை எம்பெருமானுடைய திருவடிகளையே விரும்பு என்பதாக, இதுதான் பரம்பொருள், இதை விரும்பு, இதனிடத்திலே சரணாகதி பண்ணு என்று தன் மனசுக்கு சுவாமி உபதேசம் பண்ணிக் கொள்கிறார். இதனால எது பரதெய்வம், எதனுடைய காலை புடிச்சா நம்முடைய சம்சாரம் தீர்ந்து போய் மோட்சத்துக்கு போவோம்னு குழம்பி தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய பாமர ஜனங்களுக்கெல்லாம் இவனே பரம்பொருள் என்பதாக காட்டி கொடுக்கிறார். இந்த வைபவங்களை எல்லாம் ஒருங்க சேர்த்து ஞாபகம் வைத்துக் கொண்டு தியானம் பண்ண வேண்டும் என்பதாக விஷ்ணு ஸ்தலாதர்ச ஸ்லோகம். ஸ்வேதாத்ரௌ விமலாக்ருதி ஜகதி க்யாதே விமானே சுபே க்ஷீராப்தி பிரமுக பிரசித்த சரசாம் தீரே புரஸ்தான் முகா விஷ்ணு பங்கஜ நாயிகாஸ்தகசர ஸ்ரீபுண்டரீகாட்சகோ பிரம்மேஷான புரோகமைஹி சகசரை சாட்சாத் கிருத பத்மயா. ஸ்வேதகிரி என்கிற திருவள்ளரை என்னும் இந்த திவதேசத்திலே விமலாக்கிருதி என்கிற விமானத்தினுடைய நிழலிலே க்ஷீராப்தி புஷ்கரிணி என்கிற குளத்தினுடைய கரையிலே கிழக்கு நோக்கிய திருமுக மண்டலத்துடன் ஸ்ரீ புண்டரீகாட்ச பெருமாள் என்கிற செந்தாமரை கண்ணன் செங்கமலவள்ளி தாயாருடன் கூட பிரம்மன் தேவர்கள் மகாலட்சுமி பூமி தேவி இவாளுக்கெல்லாம் கூட அனுகிரகம் பண்ணக்கூடிய நிலையிலே சேவை சாதிக்கிறான். அவனை மனமே நீ தியானம் பண்ணு என்பதாக இந்த ஸ்லோகம். அவனை தியானம் பண்ணிக்கொண்டு அமைகிறோம். ஸ்ரீ ரத்த பங்கஜவல்லி நாயிகா சமேத புண்டரீகாட்ச பரபிரம்மனே நமஹ. பெரியாழ்வார் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். உய்ய கொண்டார் எங்கள் ஆழ்வான் திருவடிகளே சரணம். சீரார் தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.